మహాన్ వెంకటనాథార్య కవితాశివకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం హయగ్రీవం ఉపాస్మహే. రామానుజదయా పాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం. యో నిత్యమచ్యుత పదాం భుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహత సంతరాణి నాయ మే అస్మద్గురోర్భగవతోస్య దయేన సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యత్ పదాంభోరుహ్యానవిధ్వస్తా శేషకల్మషః వస్తుతాం ఉపయాతోహం నామునేయం నమామిహం. చాంటింగ్ ఏదైనా మనం 11th థర్డ్ చాప్టర్ 11th పద్యం. దేవాన్ భావయతానేన తే దేవా భావయంతు వః. పరస్పరం భావయంతః శ్రేయః పరమవాప్స్యథ. ఇష్టాన్ భోగాన్ హి వో దేవా దాస్యంతే యజ్ఞభావితాః. తైర్దత్తాన ప్రదాయేభ్యో తైర్దత్తాన్ తైర్దత్తాన్ అప్రదాయేభ్యో యజ్ఞశిష్టాశిన సంతో ముచ్యంతే సర్వకిల్మిషైః. భుంజతే తే త్వఘం పాపా యే పచంత్యాత్మకారణాత్. అన్నాద్ భవంతి భూతాని పర్జన్యాదన్న సంభవః. యజ్ఞాద్ భవతి పర్జన్యో యజ్ఞః కర్మ సముద్భవః. కర్మ బ్రహ్మోద్భవం విద్ధి బ్రహ్మాక్షర సముద్భవం. తస్మాత్ సర్వగతం బ్రహ్మ తస్మాత్ సర్వగతం బ్రహ్మ యమ్ యజ్ఞే ప్రతిష్ఠితమ్. ఏవం ప్రవర్తితమ్ చక్రమ్. నానువర్తయతి హయః. వర్తయతీహ యః నానువర్తయతీహ యః. అఘాయురింద్రియా రామో మోఘం పార్థ సజీవతి. యస్వాత్మరతిరేవ స్యాత్. యస్వాత్మరతిరేవ స్యాత్ ఆత్మతృప్తశ్చ మానవః. ఆత్మన్యేవ చ సంతుష్టః. తస్య కార్యం న విద్యతే. నైవ తస్య కృతే నార్థో. నా కృతే నేహ కశ్చన. న చాస్య సర్వభూతేషు. కశ్చిదర్థ వ్యపాశ్రయః. తస్మాదసక్తః సతతం. కార్యం కర్మ సమాచర. అసక్తో హ్యాచరన్ కర్మ. పరం ఆప్నోతి పురుషః. కర్మ నైవ హి సంసిద్ధిం. ఆస్థితా జనకాదయః. లోక సంగ్రహమే వాపి. సంపశ్యన్ కర్తుం అర్హసి. ఇంత బుక్ వచ్చినట్టు 18th శ్లోకత్తుల 3rd పాదం కరెక్ట్ పండిగ్రం. నచాస్య సర్వభూతేషు, అది షార్ట్, అది భూతేషున్ను కూటగా బై మిస్టేక్ భూతేషు. 18th పద్యత్తుల 2nd వరియిల నచాస్య సర్వభూతేషు தான் ஷூர்க்கங்க. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா தெரிஞ்சுக்கோ. சின்னதா இருந்தா சரி, இந்த புத்தகத்துல இருக்கு. அதாவது புத்தகம் போடுறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதை அப்ரூவ் பார்த்து பார்த்து பார்த்து போடுறோம். அதனால எந்த புத்தகமா இருந்தாலும் நம்மளாம் படிக்கக்கூடாது, ஏன்னா அதுல தோஷங்கள் வர்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. 17th அது பிரிச்சு சொல்லுமா சேர்த்து இது சொல்லுங்கள். யஹ து ஆத்ம ரத்திரேவ சியாத். அது ரொம்ப பிரிச்சுதா, கொஞ்சமா பிரிச்சா யஸ்வாத்ம ரத்திரேவ சியாத் இத்து. ஆமா, சியாது இருக்கு இல்லையா, அந்த தா வந்து இத்து. இந்த பக்கம் இத்தா போயிடும், இந்த பக்கம் ஆனால் சேர்ந்த தான. அது இன்னும் நன்னா பிரிக்கிறது அந்த யஹ து ஆத்ம ரத்திஹி ஏவ சியாத். సో యస్వాత్మ రతిరేవ స్యాత్. సంస్కృతం ఆశించాదా శ్లోకంలో అన్నా సొల్ల ముడియం. சம்ஸ்கிருதம் வாசித்தாலே சொல்றது கஷ்டம் தான். சம்ஸ்கிருதம் நல்லா வாசித்தாலும் நன்னா சொல்ல முடியும். அது வரைக்கும் ஸ்லோகம் சொல்ல வரல அப்படின்னா சம்ஸ்கிருதம் கத்துக்கணும்னு அர்த்தம். அவ்வளவுதான், சம்ஸ்கிருதம் கத்துக்காம ஸ்லோகம்னா சொல்ல முடியாது. அதுக்கு பயங்கர சம்ஸ்காரம் முடியும் அது. அதனால சைட் பை சைட் முடிஞ்சா சம்ஸ்கிருதம் கத்துக்கோ, கத்துட்டா அது நம்ம ஈஸியா இருக்கும். இப்போ 14வது பத்தியத்துல இருந்து பார்க்கணும். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவா. கதை சொல்லியே பழக்கமாயிருக்கு. அதனால முதல்ல ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு கதை, நடுவில் ஒரு கதை. மாதிரி ஒரு ஞானி இருந்தார் அந்த காலத்துல. அப்போ ஒரு ராஜா, ராஜா இருந்தான். இந்த ராஜா ஞானியை பற்றி கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டு நீ கொஞ்சம் அந்த அரண்மனைக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் சொல்லணுமே அப்படின்னா இங்கேயே தங்கிக்கலாம், 10 நாள் இங்கே தங்கிக்கலாம், ஒரு மாதம் எத்தனை காலமும் தங்கிக்கலாம், தங்கிட்டு இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே இருக்குன்னு நான் சொல்லணும்னா. சரி, இவரும் ஒத்துண்டார். போய் நல்ல விஷயங்கள் சொல்லிட்டுருக்கார் அங்கேயே சாப்பிட்டுருக்கார். கடைசியாக கிளம்புற நாள் வந்துடுச்சு. கிளம்புற நாள் வந்தால் இவருக்கு என்ன பண்ணால், டெய்லி ஒரு பெரிய வெள்ளி பாத்திரம், அந்த வெள்ளி பாத்திரம் தான் இவருக்கு நீர் ஆகாரம் அதெல்லாம் கொடுத்துட்டுருந்தோம். கிளம்புற அன்றைக்கு திடீர் எண்ணம் தோணிட்டு இந்த பாத்திரத்தை நம்ம எடுத்துன்னு போகலாம் அப்படின்ட்டு. ஞானி இருந்தாலும் அவருக்கு நல்லா எண்ணம் தோணிட்டு உடனே என்ன வெள்ளி பாத்திரத்தை எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். யாரும் கேட்க போகிறதில்ல, ஏன்னா விஐபி பாஸ் மாதிரி யாரும் பேக் செக் பண்ண மாட்டார். ராஜா அப்புறமா ராஜா அங்கே வேலை பார்த்துருந்தவெல்லாம் வந்து இந்த மாதிரி ராஜா பாத்திரத்தை காணும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு சந்தேகம். அதாவது என்னென்னா எப்படி அவரை போய் கேட்குறதுன்ட்டு, அவர் எடுத்துருக்க மாட்டான் என்ன தேடுங்க அப்படின்னா தெரியல, கிடைக்கல எங்கேயுமே. சரி, இவர் தான் எடுத்துருக்கணும்னு ஒரு வியூகம் வந்தாச்சு. அது மாதிரி அவர் இருக்க இடத்துக்கு போய் பார்த்தா வெளி பார்த்துட்டு அங்கே தான் இருக்குது. என்ன சார் இது, என்ன மாதிரி பண்ணிட்டேன்னு கேட்டால், அப்போ அவருக்கே இன்னும் அதுலேயே வெளில வரல, அதை கொண்டு வந்து வச்சுருக்கோன்றதே அவர் ஒரு மோகத்தில் பண்ணிட்டார் அவர். அப்போ அவரே யோசிக்கிறார், என்னடா அது, நம்ம இப்போ எப்படி இந்த மாதிரி பண்ணோம், எப்படி நம்ம புத்தி மாறுதுன்னு ஒரு க்ஷணம் ஜானத்தில் அதுக்கு காரணத்தை தேடுற. காரணத்தை தேடினா ராஜா இவருக்கு தனியாக இடம் பண்ணி சாப்பாடுல ஏற்பாடு பண்ணியிருந்தா இல்லையா, அங்க வந்த அரிசி திருட்டு அரிசி, அங்க வந்த அரிசி திருட்டு அரிசி, எவ்வளவு திருடி கொண்டு வந்து வச்சிருக்கான், அதை வாங்கிருந்திருக்கான், வாங்கிருந்து போட்டிருக்கான். அந்த திருட்டு அரிசியை சாப்பிட்டு திருட்டு புத்தி வந்துருக்கு அப்படின்னு கதை சொல்லுவார். இது கதையோ மெய்யோ பொய்யோ நமக்கு எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, அந்த காலத்துல சொல்லுவா, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர் அப்படின்னு எனக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. இப்போ இந்த காலத்துல சொல்றது அந்த டெல் மீ வாட் யூ நீட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கும் வாட் யூ ஈட் அப்படின்னு சொல்ற ஆகாரமானது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். யூ ஷுட் ஈட் லிவ், லிவ் டு ஈட்லாம் வேற வச்சுக்கோ, அதெல்லாம் முடியாத காரியம். இருந்தாலும் வந்து என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து நம்ம ஒழுங்காக சாப்பிடணும். ஏன்னா அன்ன மூலம் ஜெகத்து, அன்னா பவந்தி பூதானின்னு சொல்ற கிருஷ்ணர். பூதம் பூதம்னா அந்த இடத்துல ஜீவா வெறும் ஆத்மா இல்லை, சரீரத்தோடு கூடிய ஆத்மா, சரீரத்தோடு கூடிய ஆத்மா நடக்கும் இந்த இடத்துல. அன்னா பவந்தி பூதானி, ஏன்னா பூதங்கிறது நிறைய அர்த்தம் இருக்கு. பஞ்சபூதங்கள்னு சொல்லிச்சு, எலிமெண்ட்ஸ்க்கும் பூதம் தான் அர்த்தம். அன்னாத்துல அன்னத்திலிருந்து பூதங்கள் தோன்றுகின்றன. இன்னொரு படி எக்ஸட்ரா நம்ம வச்சுக்கலாம், நரிஷ்டு ஃபுட். ஏன்னா ஃபுட்டு இல்லை வச்சுக்கோங்கோ, பிறந்தா மட்டும் போகாது, சசியம் பண்ணணுமே, அதுவும் ஃபுட்டு தான். அப்போ அந்த அன்னம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால், பர்ஜன்யாத் அன்ன சம்பவா. பர்ஜன்யம்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக மழை, அதை கொடுக்குற மேகம், அது அர்த்தம். மேகம் மழையானது எங்கேருந்து வருது, அன்ன சம்பவா அப்படிங்கிற அன்னமானது மழையிலேருந்து உண்டாது. மாற்றி சொல்லிட்டு அன்னமானது பர்ஜன்யாத் அன்னசம்பவ, ஆகாரமானது மழையினால உண்டாருது. யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா. இப்போ மழை எங்கேருந்து வருதுன்னு கேட்டால், யஜ்ஞத்துலேருந்து வருது. இந்த முழுக்க முழுக்க சயின்டிஃபிக் இன்னைக்கு சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்கான், வாட்டர் இருந்தால் தான் வந்து லைஃப் இருக்க முடியும்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான். அதனால தான் எங்கெங்க தண்ணி இருக்குன்னு தேடுறான், முதல்ல மாச தண்ணி இருக்கா தண்ணி இருக்கான்னு கேட்குறான். அப்போ பர்ஜன்யாத் அன்னசம்பவ, அன்னம் முதல்ல அன்னம் வரணும், அன்னம் வந்தவர் தான் ஜீவன் வரணும், ஜீவன் வந்தப்போ அன்னம் வந்த பிரயோஜனம் இல்லை, முதல்ல எது ஒன்றுமோ அதான் வரணும் முதல்ல இல்லையா. அதனால யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா. சரி, யஜ்ஞம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால், கர்ம சமுத்பவா. ரொம்ப இதுவும் 14 பதினஞ்சு ரெண்டுத்து சேர்த்து ஆக்சுவலாக அண்மையம் பண்ணணும். சேர்த்து படிச்சிடலாம். யஜ்யா கர்ம சமுத்பவான்னு சொன்னாரா, யஜ்யமானது கர்மாவினால் தோன்றுகிறதுன்னு சொன்னாரா. கர்ம எங்கேன்னு வருதுன்னு கேட்டா, கர்ம பிரம்மோத்பவம் வித்தி, கர்மாவானது மேலோட்டமா படிச்சா பிரம்மத்திலிருந்து வருகிறதுன்னு போட்டிருக்கும். அர்த்தத்தை சொல்றேன், அப்புறமா பிரம்ம அக்ஷர சமுத்பவம், பிரம்ம எங்க இருந்து கேட்டா அக்ஷரத்திலே வந்ததுன்னு இருக்கும். சர்வகதம் பிரம்ம, அதனால பிரம்மமானது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற பிரம்மம்னு மேலே இருந்த வாரி அர்த்தத்தை நம்ம சொல்லல. நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம், எப்பயும் யஜ்ஞத்தின் பிரதிஷ்டிதமாக உள்ளதுன்னு இதுதான் அப்படியே வேர்ட் டு வேர்ட் மீனிங். எல்லா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டரும் ஈஸி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு கேட்டால் அப்படியே பிரம்மம்னா பிரம்மம், யஜ்ஞான யஜ்ஞா இப்பெல்லாம் எழுதிட்டா அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தானே, அப்படி தான் நிறைய எழுதுறாரு. ஆனால் கான்டெக்சுவல் மீனிங், பிரம்மனா என்ன, எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு, அக்ஷரனா என்ன, கூட்டஸ்தகனா என்ன, ஒரு ஒரு வார்த்தைக்கும் கான்டெக்சுவல் மீனிங் பார்க்கணும். அப்போ பாஷிகர் பாஷிகர் என்ன சொல்லான்னு கேட்டீங்கன்னா, மேலே பார்த்துட்டோம் யஜ்ஞமானது கர்மாலயம் நடத்தும் பார்த்தோம், கர்ம பிரம்மோத்பவம் இதில் பிரம்மணன் கேட்டால் பிரகிருதி, இதில் பிரம்மணன் கேட்டால் பிரகிருதி. பிரகிருத்தது நம்மளுடைய சரீரத்தில் பரியவதிக்கிறது, பிரகிருத்தின்னு சொன்னால் நம்மளோட சரீரம் அர்த்தம். அப்போ கர்ம பிரம்மோத்பவம் வித்தினா இந்த சரீர சரீரம் இருந்தால் தான் கர்மா பண்ண முடியும் இல்லையா, அப்போ சரீரம் தான் அந்த கர்மாவுக்கு மூலமாக இருக்குது. இப்போ இந்த சரீரம் எங்கே இருந்ததுன்னு கேட்டால், பிரம்ம சரீரமானது அக்ஷர சமுத்பவம், இந்த இடத்துல அக்ஷரன்றது ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மாவுக்கு கரஸ்பாண்டிங்க சரீரம் கிடைக்கிறது. இப்போ ஒவ்வொன்றும் எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு பார்க்குச்சு, ஜீவாத்மாவுக்காக சரீரம் ஆச்சு. அதனால தஸ்மா சர்வகதம் பிரம்ம, சர்வகதம் பிரம்மனா அனைத்து ஜீவராசிகளையும் அடைகின்ற இந்த பிரகிருதி அல்லது சரீரம் எங்க பிரதிஷ்டிதமா இருக்கு, நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம்னா யஜ்ஞத்துக்காக தான் இருக்குன்னு அர்த்தம், யஜ்ஞ மூலம்னு அர்த்தம். போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் யஜ்ஞம், யஜ்ஞம் கேட்டது யஜ்ஞம் ரொம்ப ஹைஃபை வேர்டா இருக்கு, அது என்ன கொஞ்சம் சிம்பிளா சொல்லிருக்கலாம். நானும் அது என்ன சைக்கால பஞ்சமகா யஜ்யம் சொன்ன போல இருக்கு, என்ன தெளிவா சொல்றேன், பஞ்சமகா யஜ்யம் ஒண்ணு இருக்கு. இந்த பஞ்சமகா யஜ்யம்ன்றது நித்திய கர்மா, அதை தவிர இருக்கக்கூடிய யஜ்யங்கள்லாம் காமிய கர்மா. யஜ்யம்னா சாக்ரிஃபைஸ், போனதுல சொன்ன மாதிரியே நிறைய அர்த்தம் அதை இன்டர்பிரேட் பண்ணலாம். இதனால பேசிக்கா இருக்கிறது யஜ்யம்னா சாக்ரிஃபைஸ் தான் அர்த்தம், யாகன்னு அர்த்தம். சில இடத்துல வந்து நம்ம கன்சீவ் பண்ணுற மாதிரி இப்போ பயரை கொண்டு பண்ணுறது அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ பஞ்சமகாயஜ்யம்னு சொன்னப்போ தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், பூத யஜ்யம், மனுஷ யஜ்யம், பிரம்ம யஜ்யம்னு சொல்லுவோம். தேவன்னா காட்ஸுக்காக பண்ணக்கூடிய யஜ்யம், பித்ரு யஜ்யம்ன்றது தர்ப்பணாதிகள்லாம், ஸ்ராதம் தர்ப்பணாதிகள்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூத யஜ்யம்ன்றது பலி, அதாவது காவியங்கள்லாம் வாசிக்கணும். ஏன்னா அப்போ இப்போ சொல்ல போகிறோம், யஜ்ஞே பிரதிஷ்டிதம் வச்சு தான் காளிதாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சரீரம் மாத்தியம் கழு தர்ம சாதனம் சொன்னதுக்கு தர்மம்னு என்னன்னு கேட்டா, மீமாம்சகா சொல்றா யாகாதிரேவ தர்ம, தர்மன்ற பதமானது ஒரு ஒரு கான்டெக்ட்ஸுக்கும் வேரி ஆகும். தர்மம்னு என்ன பதம் வச்சுக்கா, ரைட்டியஸ்னஸ் தர்மம்னா ரைட்டியஸ்னஸ் இல்ல தர்மம் பண்ணுன்னு ஒருத்தன் கேட்கறான், அப்படின்னா எதையோ தானம் பண்றது தர்மம் மாறுது, இல்லாட்டி என்ன தர்மம்னா ரிலீஜியன் அர்த்தம் மாறுது. இப்படி தர்மம்ன்ற வார்த்தைக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் உண்டு, வெர்ச்சுன்னு அர்த்தம் உண்டு, புண்ணியம்னு அர்த்தம் உண்டு, ஏகப்பட்ட அர்த்தங்கள் உண்டு. இந்த இடத்துல என்ன கேட்டா, யஜ்யம் தான் தர்மம் மீமாம்சகனுக்கு. மீமாம்சகான்னு கேட்டீங்கன்னா வேதமானது ரெண்டு பாகமா இருக்கு, கர்ம பாகம் ஞான பாகம். அதுல கர்ம பாகத்தை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்றதான் மீமாம்சகன் பேரு, கர்மட்டால்னு பேரு. அவளுக்கு பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன கேட்டா, வெறும கர்மாவை பண்றது தான், புண்ணிய கர்மா அப்படின்னா சொர்க்கத்துக்கு போறது, சொர்க்கத்தில் க்ஷீணே புண்ணியன்னு அங்கே புண்ணியம் அக்கௌண்ட் காலியானோடனே திருப்பி கீழே அனுப்பிச்சிடுவா, இங்கே வர வேண்டியது, திருப்பியும் கர்மா பண்ண வேண்டியது, போக வேண்டியது, வர வேண்டியது அவளுடைய ஒரு சித்தாந்தம். அவன் ஸ்ட்ரிக்டாக சொல்றா யஜ்ஞாதிகி யாகாதிரேவ தர்ம, தர்மம்னு நடத்தும் யாகங்கள் தான். அதனால் இவெல்லாம் மகாகவிகள் காளிதாசன்லாம் பார்த்தா அப்படி சாதாரணமாக கவி இல்லை, அவள் எழுதியிருக்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் பெரிய பேக்ரவுண்ட் உண்டு, ஸ்பிரிச்சுவலாகவும் ரிலீஜியஸாகவும். இப்ப இந்த பிரம்ம யஜ்யம் இருக்கு, இது என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல பிரம்மனா வேதத்துக்கு பிரம்மன்னு பேர், வேதத்துக்கு பிரம்மன்னு பேர், அதான் பிரம்ம யஜ்யம் அப்படின்னா. அந்த பிரம்ம யஜ்யத்துக்கு போது என்ன பண்ணணும்னு கேட்டா, நித்தியம் பிரஷ்னம்னு சொல்லுவா வேதத்துல, இத்தனை பிரஷ்னங்கள் வந்து அனுசந்தானம் பண்ணணும், அதுக்கு ஒரு கிரமம் இருக்கு, அது சங்கல்பம் பண்ணிட்டு அந்த பிரம்ம யஜ்யத்தை பண்ணணும், நிந்திண்ட பண்ணணும்னு. அப்ப பிரம்மச்சாரி என்ன அர்த்தம் கேட்டா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரின்னா வேதத்தை அத்தியனம் பண்றவனுக்கு பேர் பிரம்மச்சாரின்னு அர்த்தம். கல்யாணம் ஆகிற வரைக்கும் பிரம்மச்சாரி அப்படி அர்த்தம் இல்லை. இந்த காலத்தில் எவ்வளோ வயசான கல்யாணம் பிரம்மச்சாரி சொல்லிட்டு அப்படி அர்த்தம் இல்லை. பிரம்மச்சாரியன் கேட்டால் உபயனமாகி அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணுற வரைக்கும் பிரம்மச்சாரி சரதி இது சாரி. அவன் வேதத்தை ஏன்னா அப்போ போய் பிரம்மத்தையும் அடையப்பட்டா வச்சுருங்க, அப்புறம் விவாகம் எப்படி ஆகும் அவனுக்கு இல்லையா? அதனால அந்த இடத்துல பிரம்மம்னா பரபிரம்மம் கிடையாது, அந்த இடத்துல பிரம்மனா வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுனால பிரம்மச்சாரியும் பேர். இப்படி இந்த பஞ்சமகா யஜ்யங்களை பண்ணிட்டு அந்த பஞ்சமகா யஜ்யம் பண்ணி மீறுற அன்னம் இருக்கே அதை தான் ஒருத்தர் சாப்பிடணும். அதான் போன கிளாஸ்ல அப்படி சாப்பிட்டாதான் அவனுக்கு என்ன ஆகுது, புண்ணியம் ஏற்படுறது, அவனுக்கு இருக்கக்கூடிய பாபங்கள்லாம் போடுது. இப்படி பண்ணாம வெறுமை ஏதோ ஒன்று சாப்பிடணும்னு மனசில் நினைச்சிட்டு அன்னைக்கு அதை பண்ணி சாப்பிட்டானா அது பாபம் அகம் பும்பேன்னு சொல்றேன். அப்படி சாப்பிட்டா அது பாபத்தை சாப்பிட்றது அர்த்தம். ஏன்னா இப்படி பண்ணி சாப்பிட்டா அது பாபமானது அவனை ஒட்டாது, மாறா புண்ணியம் கிடைக்கும். இப்போ அந்த யஜ்யம்ன்றது எங்க சொல்ல போறாரு, இப்போ அன்னாத் பவந்தி பூதானி, அன்னாது சர்வாணி பூதானி பவந்தி, எல்லா பூதங்களும் உயிர்களும் அன்னத்திலிருந்து தோன்றுகின்றன. பர்ஜன்யாத்து அன்னசம்பவா இது சர்வலோக சாட்சிகம். மழை வந்தா உணவு கிடைக்கும்ன்றது சர்வலோக சாட்சிகம். நம்ம போய் இதுக்கு சாஸ்திரம் படிக்க வேண்டாம், விவசாயம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, மழை பெஞ்சா தான் விவசாயம் பண்ண முடியும்ன்றது பெரிய இதெல்லாம் ஒரு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் அப்படின்றது. ஆனா யஜ்யாது பர்ஜன்யோ பவதி இது சாஸ்திரேன அவகமியதே. யஜ்யம் பண்ணா யஜ்யத்திலிருந்து தான் மழை பெய்யுன்றது லோக சித்தி கிடையாது, அது சாஸ்திரம். அவாவா அவ கர்ம ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தா மழையானது ஒழுங்கா பெஞ்சுட்டு இருக்கும். அதான் தமிழ சொல்லிச்சு மாதம் மும்மாறி பெய்யறதுன்னு சொல்றான், அந்த இருக்க மழை, ஏன்னா அவன் கர்மாவை பண்ணணும், அவாள் இருக்கிற மழை அப்படின்னு சொல்றான். அவாவா அவன் டியூட்டியை ஒழுங்கா பண்ணிருந்தா ஆட்டோமேட்டிக்கா மழையும் தானா பெய்ய போறதுன்னு அர்த்தம் இருக்கு. அதனால தான் அங்க கர்மான்றதுக்கு அர்த்தமா இருக்கு. இது இது சாஸ்திரேன அவகம் எது, இது சாஸ்திரத்தை கொண்டு அறிகிறோம். அக்னவு பிராஸ்தாகுதி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே, ஆதித்யா ஜாயந்தே பிருஷ்டில் பிருஷ்டேகே அன்னம் ததப்பிரஜாகான்னு மனுஸ்மிருதியில கொட்டேஷன் இருக்கு. இதே விஷயத்தை மனுஸ்மிருதி சொல்லியிருக்கார். இத்தியாதினா எதுக்காக இத்தியாதினா மட்டும் பிரமாணத்தை காட்டுவார். அதாவது பெரியவாளுடைய ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா எதையோ ஊழிச்சு சொல்லணும் அவசியமே கிடையாது, அவளுக்கு சோர்ஸ் இல்லாம சொல்லணும் அவசியம் கிடையாது. அதனால மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு சோர்ஸையும் காட்டிட்டார். இதுதான் பிரமாணம். அதுக்கு யஜ்ஞ திரவியாசனாதி கர்த்திரு புருஷ வியாபார ரூப கர்ம சமுத்பவா, யஜ்ஞா கர்ம சமுத்பவான்னு சொன்னார். என்ன கர்மன்னு கேட்டா திரவியார்ஜனாதி, யஜ்ஞத்துக்கு உண்டான திரவியங்கள்லாம் அர்ஜனம் பண்ணணும், கொண்டு வரணும் இல்லையா, யஜ்ஞத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் அப்படி கொண்டு வரக்கூடிய கர்த்திரு புருஷ, அந்த ஏஜென்ட் ஒருத்தருக்கான கர்த்தா ஒருத்தருக்கானா அவனுடைய புருஷ வியாபார, அவனால் செய்யப்பட வேண்டிய கர்மாவிலிருந்து தோன்றுகிறது எது, யஜ்ஞம். சரி, இப்ப இந்த கர்மா எங்க வந்ததுன்னு கேட்டா கர்ம பிரம்மோத்பவம் வித்தி. இப்பதான் இந்த பிரம்ம பதத்தை நம்ம ஆராய்ஞ்சு பண்ணி பார்க்கணும். இதுல பிரம்மம்னா பரபிரம்மம்னா பரபிரம்மத்துக்கிட்ட தான் கர்மம் வந்து அர்த்தம் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல அப்படி அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல பிரம்மமானது சரீரத்தை குறிக்கிறதுன்னு சொல்றேன். பிரம்மமானது பிரம்மசோதமானது சரீரத்தை குறிக்கிறது. கர்ம பிரம்மோத்பவம் வித்தி, ஏன்னா ஒன்லி ஆஸ் லாங் ஆஸ் தெர் இஸ் அ கனெக்ஷன் வித் த பாடி க்வெஸ்சன் ஆஃப் கர்மா. சரீர சம்பந்தமே எட்ட வச்சுருந்தோம், கர்த்தத்துவம் இருக்கலாம் ஆனா கர்மா கிடையாது. இப்போ நிறைய பேர் சில சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கு, இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்லாம் சொல்லுவாங்க முன்னாடி, நான் பார்த்ததில்லை. ஃபாரின் பேங்க்ஸ் என்ன பண்ணுவான்னா யாரையாவது அனுப்பணும்னு நினச்சிதான் வச்சுருந்தோம், வேலையை விட்டு போயிடுவான்னு சொல்ல மாட்டான். பாம்பேலாம் தனியாக இடம் இருக்குமா, அது அங்கே வெறுமா வந்து பேப்பர் நியூஸ் பேப்பர் வாங்கி போட்டிருப்பான், மேகசின்லாம் வாங்கி போட்டிருப்பான், இனிமேல் நீங்களாம் அங்கே போயிடுங்க அப்படின்ட்டு வரான். காத்தாலே சேனல் வரைக்கும் உட்காந்து பேப்பர் தான் படிச்சுட்டு இருக்கும், அவளை வந்து வேலை கிடையாது. எதுக்குன்னா அவளுக்கே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அவளையும் விட்டு போக வச்சுடுறது. அப்போ கர்ம அவளுக்கு ஏஜென்சி இருக்கு, ஆனால் அவளுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்து ஒரு ரோல் கொடுத்து அது பீப்புளெலாம் கொடுத்தா ஒர்க் பண்ண முடியும். இப்போ அதெல்லாம் ஒன்றும் கொடுக்காம அவன் வேலை பண்ண பண்ணுவான் பண்ண முடியாது. அதான் அந்த பாருங்களோட ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஹாலை புக் பண்ணி டெய்லியும் அங்கே போக வேண்டியது, பேப்பர்லாம் படிக்க வேண்டியது. முதல் நாள் ஒரு வாரம் சௌக்கியமாக இருக்கும், ரெண்டாவது வாரம் பைக்கியம் பிடிச்சதுனா பண்ணுறதுக்கு ஒன்றும் காரியம் கிடையாது. இன்னைக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுறவாளுக்கு பாதி ஸ்ட்ரெஸ் வரதுக்கு காரணமே ஆக்சுவலாக வேலை ஒன்றும் இல்லை, அதுதான் காரணம். ரோட்ல பாருங்க ஐடி கம்பெனி பக்கத்துல வெளில தான் என்ன சுத்தி இருக்கா, கூட்ட கூட்டமா காஃபி சாப்பிட்றான், டீ சாப்பிட்றான், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றான், திருப்பி போறான், திருப்பி வரான். இவன் ஒர்க் பண்ண திருப்பி ஸ்ட்ரெஸ் வேற அவனுக்கு என்னன்னு கேட்டா ஒரே ஸ்ட்ரெஸ், ஒழுங்கா வேலை பண்ண ஸ்ட்ரெஸ் என்ன கிளியரா இருக்கான், ஒர்க் பண்ணணும் போகணும். எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, அப்போ கர்ம பிரம்மோத்பவம் வித்தினா கர்மாவை பண்றதுக்கு நமக்கு இது வேணும், எய்ட்ஸ் வேணும் பண்றதுக்கு, உடம்பு ஓடும் அதுக்கு உண்டான இதெல்லாம் ஓணும். அதெல்லாம் இல்லாட்டி கர்மா கொஸ்டினே இல்லை. பிரம்ம அக்ஷர சமுத்பவம், பிரம்மமானது எங்க வருதுன்னு கேட்டா அக்ஷர அக்ஷரன்னா ஜீவாத்மா, ஜீவாத்மா இருந்தா சரீரத்துக்கு இதுவே அர்த்தமே. அப்ப ஜீவாத்மாவை ஜீவாத்மாவுக்கு அனுகூலமா சர்வ சரீரமானது வருது. அதான் சரீரம் பிரம்ம அக்ஷர சமத்வம், அது ஒரு ஜீவாத்மாக்காக உண்டாருது. தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம, அப்படிப்பட்ட அந்த சரீரம் இருக்கு எல்லா ஜீவராசிகளையும் அடையக்கூடிய அந்த சரீரமானது நித்தியம் யக்ஞே பிரதிஷ்டம். யக்ஞே நித்தியம் பிரதிஷ்டம்னா அந்த சரீரம் இருக்கிறதே எதுக்குன்னு கேட்டா யஜ்ஞத்துக்காக தான். யஜ்ஞத்துக்காகனா கர்மா பண்றதுக்காக தான் சரீரமே இருக்கு. நம்ம சுவாதந்திரத்துக்காக சரீரம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஒரு அது அஜ்ஞானம் தான். நம்ம இஷ்டத்துக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த சரீரம் இல்லை. இது வந்து அதான் கல் அதுன்னா சரீரம் ஆத்தியம் கழு தர்ம சாதனம். அந்த தர்மத்தை பண்றதுக்காக தான் சரீரமே இருக்குன்னு அதான் அங்க லிங்க். கர்ம பிரம்மோத்பவம் அத்தச்ச பிரம்ம சப்த நிர்திஷ்டம் பிரகிருதி பரிணாம ரூப சரீரம். இந்த பிரம்ம சப்தத்தினால அறியப்பட வேண்டியது பிரகிருதி பரிணாம ரூப சரீரம், பிரகிருத்தினுடைய பரிணாமமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம். நான் முன்னே சொல்லியிருக்கோம், இந்த சரீரமானது பார்த்தீங்கன்னா இட்ஸ் மினியேச்சர். மொத்த பிரகிருத்தியில என்னென்ன தத்துவங்கள் இருக்கோ அத்தனை தத்துவங்கள் நம்ம சரீரத்தில் இருக்கு. அதான் சாங்கியம் சொல்றோம். சாங்கிய தர்சனமானது ரொம்ப முக்கியமான தர்சனம். நம்ம சாங்கியத்தை அப்படின்னா ஈஸ்வரனை ஒத்துக்கல, ஈஸ்வரனை ஒத்துனுட்டா அப்படின்னு கேட்டேன்னா சாங்கிய தர்சனம் வந்து ரொம்ப டாப் டாப் ஃபைவ்ல வர மாதிரி முதல்ல அந்த டாப்ல வந்து சாங்கியம். ஏன்னா அவன் ஈஸ்வரனை ஒத்துக்காம போயிட்டான். ஆனால் நெவர்தலஸ் வேதாந்தமே நிறைய விஷயங்கள் சாங்கியத்தில் யூஸ் பண்றோம். அதுக்காக இது அதுலேயே வந்து கேட்காதீங்க. தத்துவங்கள் இருந்துருக்கு, அந்தந்த மாதிரி அந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. பட் சாங்கிய தர்சனமாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா யோகான்றது சாங்கியத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால வெறும யோகா பண்ற அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. தத்துவஞானம் சாங்கியத்தினுடைய பிராக்டிக்கல் சைடு தான் யோகா. சாங்கியமானது தியரி சைடு, யோகா ஆனது பிராக்டிக்கல் சைடு. சாங்கியத்தை வாசிக்காம என்னன்னு தெரிஞ்சுக்காமே யோகா பண்றதுல ஒரு அர்த்தமும் இல்லை. எதுக்குள்ள யோகா பண்றேன்னு கேட்டா வியாதி வராமல் இருக்கிறதுக்காக பண்றேன், இல்ல உடம்பு மெயின்டைன் பண்றதுக்காக பண்றேன்னு சொன்னா வச்சுக்கோ, இந்த யோகாலாம் நிக்காது. அதுக்காகலாம் யோகா கஷ்டப்பட்டதுக்காக பண்றது இல்லை, யோகத்தை வைக்கிற அதுக்காக எழுதல. அதுக்கு மேல இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறதுக்காக தான் ரெய்டு இருக்கார். அந்த விஷயத்தை அடையிறதுக்கு மேல தத்துவஞானம் ஏற்படணும். நான் இந்த பிரகிருதி இல்ல ஐரணி பாருங்க, இந்த சரீரத்தை விட்டு போறதுக்காக தான் யோகாவே பண்றது. ஆனா சரீரத்துல நன்னா இருக்கிறதுக்காக யோகா பண்ணிருக்கா இன்னைக்கு. அதான் ஐரணி. யோகா எதுக்கு கேட்டீங்கன்னா சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போறதுக்காக தான். ஏன்னா சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போனாதான் கைவல்யம், அதுதான் யோகா. ஆனா இன்னைக்கு என்னடா எதுக்கு யோகா பண்றா அப்படின்னா சரி நன்னா இருக்கணும், நன்னா இருக்கணும் யோகா பண்ணிட்டு இருக்கா. அப்ப எங்கே இருந்து பந்தம் தான், மோட்சமானது கிடைக்காது. அப்ப சாங்கிய இதுலயும் இதே சொல்றான். அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்த பிரகிருதி இருக்கணும், பிரகிருத்தினுடைய மொத்த அம்சங்களும் சரீரத்திலே இருக்கு. ஏதா இந்திரியங்கள் இருக்கு, தன்மாத்திரைகள் எல்லாமே இருந்துட்டு அப்படிப்பட்ட தஸ்மாத் ஏதத் பிரம்மநாம ரூபம் அன்னஞ்ச ஜாயத்துன்னு முண்டகோபனிஷத்துடைய சுத்தி வச்சத்தை காட்டுறார். இது பிரம்ம சப்தேன பிரகிருதி நிர்திஷ்டா இஹாபி மமயோ நிர் மகத் பிரம்மன் சொல்லி சொல்லப்படுறது கீதையில. என்னுடைய யோனி இருக்கே அது மகத் மகத் பிரம்மன் சொல்லப்படுறது. அங்கேயும் பிரகிருதி அதை எதுக்கு காட்டுறாருனா கீதையிலே பின்னாடி கண்ணன் சொல்ல போறார் பிரம்ம சப்தத்தினால பிரகிருதியை சொல்ல போறார். ஏன்னா மம யோனி மகத் பிரம்மன் சொல்லச்சே என்னுடைய யோனி என்னுடைய சொல்லிட்டு பிரம்மன் சொன்னதுக்கு அவரே இன்னொன்று பிரம்மன் சொல்ல முடியாது. ஆனால் அங்க இருக்க பிரம்மமானது பிரகிருதியை குறிக்கிறது. சரியா? அத்த கர்ம பிரம்மோத்பவம் இது பிரகிருதி பரிணாம ரூப சரீரோத்பவம் கர்ம இத்தித்தம் பவதி. அப்ப பிரம்ம உத்பவம் அப்படின்னா பிரம்மத்திலிருந்து தோன்றுகிறதுன்னு சொன்னா இந்த சரீரத்தினால செய்யப்படுதுன்னு அர்த்தம். இது கர்மா. பிரம்ம அக்ஷர சமுத்பவம் இத்தியத்திர அக்ஷர சப்த நிர்திஷ்ட ஜீவாத்மா. க்ஷரனா அழியக்கூடியது, அக்ஷர அப்படின்னா அழியாதுன்னு அர்த்தம். இதுல ஜீவாத்மா அன்னபானாதினா திருப்த அக்ஷராதிஷ்டானம் சரீரம் கர்மனே பிரபவதி. கர்மனே பிரபவதி, கர்மத்து கர்மனே பிரபவதி, கர்மத்துக்காக பிரபவதி அர்த்தம். சதுர்த்தி அந்த அன்னபானாதினா, அப்ப இந்த அன்னம் பானம் சாப்பிடுறது படுகிறது இதெல்லாம் திருப்த, இதனால திருப்தி அடைஞ்ச அக்ஷர அதிஷ்டிதம் சரீரம். அக்ஷரத்தை அதிஷ்டானமாக உடைய சரீரம் இருக்கு, அது எதுக்காக இருக்கு? கர்மா பண்றதுக்காக பிரபவதினா இத்த ப்ரொசீஜர் அர்த்தம். இது கர்ம சாதன பூதம் சரீரம் அக்ஷர சமத்துவம். இப்படி இந்த கர்மத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய சரீரமானது அந்த ஜீவாத்மாக்காக உண்டானது. தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம. சர்வகதம் பிரம்ம என்ன அர்த்தம்? சர்வ அதிகாரி கதம் சரீரம், எல்லா அதிகாரிகளிடம் அடைந்த, எல்லா அதிகாரிகளையும் அடைந்த இல்லாட்டி எல்லா அதிகாரிகளிடமும் இருக்கக்கூடிய சரீரமானது நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம் யஜ்ஞ மூலம் நித்யர்த்தா. அது யஜ்ஞத்துக்காக இருக்கிறது இல்ல கர்மாக்காக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நம்மளா கொண்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படிக்கக்கூடாது, படிச்சா அர்த்தமே ரொம்ப நம்ம புரிஞ்சுக்க முடியாது. எல்லாம் அதே பதங்களே திருப்பி போட்டிருப்பா, ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டாங்க. பிரம்மா பிரம்மன் போட்டிருப்பா, ஆனால் பிரம்மன் என்னன்னு சொல்ல மாட்டேன். அதனால இந்த யஜ்ஞம்னா இடத்துல பஞ்சமகா யஜ்ஞம் வைக்காதீர்கள். அவைகள்லாம் நித்திய நைமித்திக கர்மால சேர்ந்தது. மிச்ச யஜ்ஞங்கள்லாம் ஸ்வர்க்கத்துக்கு போனோம் இல்லை புத்தகம் ஒன்றும் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து காமிய கர்மம். சரியா? இப்ப சொல்ற ஏவம் பிரபர்த்தித்தம் சக்கரம் ந அனுவர்த்தயதி இக யஹ அகாயுஹு இந்திரியாராமஹ மோகம் பார்த்த ச ஜீவதி. இப்ப இது ஒரு சக்கரம்னு, சக்கரம்னா ஒரு சைக்கிள். என்ன சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா கடைசியில அண்ணா பவந்தி பூதானி வந்ததா. இப்ப இந்த அண்ணன் வரதுக்கு என்ன தேவை? மழை வேணுமா? மழைக்கு யஜ்ஞம் பண்ணணுமா? யஜ்ஞம் ஆனது தேகத்திலே வரணும். இப்ப இப்ப தேகம் வந்தாதான் யஜ்ஞம் பண்ண முடியும். யஜ்ஞம் பண்ணாதான் மழை, மழை வந்தாதான் திருப்பி அண்ணன், அண்ணன் வந்தாதான் பிறப்பு. ஆக மொத்தம் சைக்கிளா இருக்கு, விஷய சைக்கிள் மாதிரி இருந்துட்டு உண்டாகணும், யஜ்ஞத்தை பண்ணணும், யஜ்ஞம் பண்ணாதான் மழை, மழை தான் உண்டாக முடியும். அதனால இப்படிப்பட்ட ஒரு சக்கரத்தை வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதான் ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம், ஏவம் பரமபுருஷேன பிரவர்த்தித்தம் இதம் சக்கரம். யாரால பண்ணப்பட்டிருக்கு? பரமபுருஷேன. சாங்கி என்ன சொல்றான்? பிரகிருத்தியே உண்டாருது அப்படிங்கிறான். அதுக்கு யாரும் தேவையே இல்லை. பிரகிருத்திலே மூன்று குணங்கள் இருக்கு, அந்த மூன்று குணங்களுடைய ஏற்றத்தாழ்வுக்கு அனுசரிச்சு பிரகிருத்தியானது இயங்குறது அப்படிங்கிறது. ஆனா இங்க அப்படி இல்லை, வேதாந்தத்துல பிரம்மம் தான் இயக்கர் பிரகிருத்திய, அதனுடைய கண்ட்ரோல்ல பிரகிருதி இருக்கு. அப்ப பிரவர்த்திதம் இதம் சக்கரம், என்ன சக்கரம்? அன்னால் பவந்தி பூதானி இத்தியத்திர பூத சப்த நிர்திஷ்டானி சஜீவானி ஷரீராணி. இதுல பூதமா எதை குறிக்கிறது? சஜீவ ஷரீராணி, ஜீவாத்மாவோடு இருக்கக்கூடிய சரீரங்கள். அந்த சரீரங்களானது நிர்திஷ்டானி குறிப்பிடப்படுகின்றன. பர்ஜன்யாத் அன்னம், பர்ஜன்யாத் அன்னம்னா மழையிலிருந்து அன்னம். யஜ்ஞாத் பர்ஜன்யா யஜ்ஞ கர்த்திரு வியாபார அனுரூபாத் கர்மணஹ கர்மச்ச சஜீவாத் சரீராத் சஜீவம் சரீரம் ச புனக அன்னாத். இங்கதான் அந்த சக்கரமானது வருது. பாருங்க, அன்னம்னு ஆரம்பிச்சார், பர்ஜன்யாத் அன்னம்னு ஆரம்பிச்சு திருப்பி அன்னாத்துல முடியுது. மழையிலிருந்து ஆகாரம், ஆகாரத்திலிருந்து ஆகாரமானது மழையிலிருந்து, யாகத்திலிருந்து மழை, யஜ்யமானது கர்த்திரு வியாபார ரூபமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இதுல இருந்தா திருப்பி அன்னம் வர்றதுனால இது அந்யோன்ய காரிய காரண பாவேன. அந்யோன்ய காரண காரணா இதுனா அது, அது வந்தா இது, இப்படி இருக்கு. எது காரணம் எது காரியம் தெரியாம ஒரு சைக்கிள் இருந்துருக்கு எல்லாமே. இப்படிப்பட்ட சைக்கிள் இருக்கணும். சக்கரவர்த்தி பரிவர்த்தமானம், இப்படி ஒரு சக்கரம் மாதிரி. இப்ப சர்க்கிள்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது. சர்க்கிள்ல எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்? சுத்தினே இருக்கு. அது மாதிரி இக சாதனே வர்த்தமான இக கர்மயோகாதிகாரி ஞான யோகாதிகாரி வா ந அனுவர்த்தயதி ந பிரவர்த்தயதி. இப்படி இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை எவன் அனுசரித்து நடக்கவில்லையோ அவன் கர்மயோகியோ இல்லை ஞான யோகியோ. என்ன பண்றான்? என்ன அர்த்தம் அதுக்கு? யஜ்ஞ சிஷ்டியேன தேகதாரணம் அக்குர்வன்னு. யஜ்ஞ சிஷ்டியேன, யஜ்ஞ சிஷ்டம்னா யஜ்ஞம் பண்ணி அதுல மீந்ததுன்னு அர்த்தம். இப்ப நம்ம பகவானுக்கு இப்ப பண்றதும் அதுவும் மீந்ததுதான் அர்த்தம். ஆனா சொன்ன மாதிரி அவர் அதை சீகரிக்கிறது இல்லை, அதை வந்து ஜஸ்ட் அனுகிரகம் பண்ற, பிரசாதம் மாற்றி கொடுக்குறார். அப்படி சாப்பிடறான் இல்லையா, அப்படி சாப்பிடாதவன் அக்குர்வன்னு, அப்படி சாப்பிடாம சஹ அகாயுகு பவதி. அகாயுகு அகாயுனா அக அகனாலே பாப்பம், அது அனகான்னு பேர் வச்சுக்கிறான். அனகான்னு பேர் கிடப்பறன். அனகான என்ன அர்த்தம்னா பாப்பமே இல்லாதவன் அர்த்தம். அது ஒழுங்கா சொன்ன அனகா அப்படின்னு அனகா, அது ஜிஹெச்ஏ பொண்ணு அனகா. அகாயுகுனா பாபம் பண்ணுவதையே ஆயுளாக உடையவன் அர்த்தத்துல கொடுக்க முடியும். அகாரப்பாய ஏவ அசி ஆயுகு, அக ஆரம்பாய அசி ஆயுகு, அக பரிணதம் வா உபய ரூபம் வா சஹ அகாயுகு. இது சிங்கர்னு அர்த்தம், அவனது பாபின் அர்த்தம். யாரு இந்த சக்கரம் அனுவர், இந்த சக்கரம் பிரகாரம் வாழ்க்கையை நடத்தாம இத பிரேக் பண்ணிட்டு தானே புஜிக்கலாம் நினைக்கிறான் அவன், அப்படிப்பட்டவன். அத ஏவ இந்திரியாரோமோ பவதி. ஆத்மாராமன்னா பேர் வச்சுப்பார், பாட்டு கூட இருக்கு ஆத்மாராம ஆனந்த ராமன்லாம் இருக்கு. அப்ப ஸ்வாத்மாராமன் பேர் வச்சுருக்கார். ஸ்வ ஆத்ம ஆராமஹ, தன்னுடைய ஆத்ம சுகத்திலேயே இருக்கக்கூடியது ஆத்மாராமன் பேர். ஆராமம் ஆராமம்னா அது ஒரு திருப்தி. எது திருப்தின்னு கேட்டா ஸ்வ ஆத்மனி திருப்தா, அது ஆத்மாராமஹ. இவ என்னாரா? இந்திரியாராமஹ, இந்திரியங்கள் மேல சுகத்தை அனுபவிச்சுருக்கான். ஆத்மாவுக்கு வெளியில சுகத்தை தேடுறான். இப்ப நமக்கு ஆத்மாவே சுக்குரூபமா இல்ல வச்சுக்கோ, நம்மளால சுகத்தை அடையவே முடியாது. ஏன்னா இன்ட்ரென்சிக்கா சில விஷயங்கள் இருக்கணும். இன்ட்ரென்சிக்கா சில விஷயங்கள் இருந்தாதான் நீங்க வெளியே சொல்றது உள்ள போகும். சில பேருக்கு மேத்தமேட்டிக்கல் அந்த இன்ஸ்டிங்டே இருக்காது, அவளுக்கு நீங்க எவ்வளவு மேத் சொல்லி கொடுத்தாலும் வராது. ஏன்னா சுவாபாவிகமா அந்த எலிமெண்ட் உள்ள இல்ல. அந்த எலிமெண்ட் கொஞ்சம் இருந்தா வச்சுக்கோ, நம்ம கொஞ்சம் ஏற்றிட்டா அது இன்னும் நல்லா வளரும், அந்த ஸ்பார்க்கே இல்லாம இருக்கும். அப்ப சில பேருக்கு மியூசிக்கல் சென்ஸே இருக்காது, அவளுக்கு எத்த எவ்வளவு இருக்குனாலும் ஒண்ணும் மண்ணில அவளுக்கு மியூசிக்னா. சில பேர் போவா படத்துக்கு போவா, ஐயோ பாட்டு இந்த பாட்டை எனக்கு பிடிக்காதுன்னு வந்துருவா. கரெக்டா கர்நாடக கச்சேரி போறா போறா ஒன்றும் ருசி இல்லை. ஏன்னா அவளுக்கு அந்த மியூசிக்கல் எலிமெண்ட் உள்ள இல்லை. அது மாதிரி இந்த இடத்துல பாக்கச்சு அந்த இந்திரியாராமன் சொல்லிச்சு, இவன் சுகத்தை வெளியிலேயே தெரிந்துட்டான். உள்ள இருக்கக்கூடிய சுகத்தை என்னன்னு தெரிஞ்சுக்காமையே வெளியில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் மேலக்கிற சுகத்தையே தெரிந்துட்டான். ந ஆத்மாராமஹா இந்திரியானியே அஸ்ய உத்யானானி பவந்தி, இந்திரியம் போற போக்குலயே சுகத்தை தெரிந்து போயிட்டு இருக்க. அயக்ஞ சிஷ்ட வர்தித தேக மனஸ்துவேன உத்ரிக்த ரஜஸ்தமஸ்தா. அதாவது முன்னாடி சொன்னோம் அந்த அன்னம் ரொம்ப முக்கியம்னு. ஏன்னா அன்னம் மூலமா தான் குணங்கள் நமக்கு பரவுறது. நமக்குள்ளேயே போய் கான்ஸ்டியூஷன் வந்து நம்மளுடைய கர்மானாலும் சரீரத்தை எடுத்துட்டு இருக்கோம். அப்ப அந்த சரீரத்துல பிறப்பினாலேயே சில குணங்கள் மேலோங்கி இருக்கு, சத்வமோ ரஜசோ தமசோ மேலோங்கி இருக்கு பிறப்பினாலேயே. நம்ம மேற்கொண்டு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை பொறுத்து அந்த குணங்களானது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ மாற போறது. அதனால நிறைய பேர் நல்ல பிறப்புல பிறந்து வீணா போறான்னா என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அப்ப அந்த குணங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு எஃப்டி போட்டிருக்கோம் அந்த பேலன்ஸ் வந்து மேல கொண்டு கொடுத்துக்கு பதில அவன் இன்னும் அதை குறைச்சிருந்தான். அதே வேற எதுல இருந்தா கூட அவளுக்கு சாத்வி குணம் வளர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைச்சி இந்த சத்து குணத்தை வளர்த்துண்டா இன்னும் ஸ்ரேயஸ்க்கு போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. அப்ப குணங்கள் அப்ப எப்படி வருது இந்த குணங்கள்னா, ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து அன்னம், இன்னொன்று சங்கம், சேர்க்கை. நம்ம எங்க சேர்றோமோ ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பசங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு கிரிமினலாக இருக்கு, பசங்களை மாற்றுறதுக்காக ஸ்கூல் தான் இருக்கு. பசங்க பொழுதுபோக்கு தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு பொழுதுபோக்கு தான், ஆஃபீஸ் போய்ட்ற மாதிரி தான் அதுங்க ஸ்கூல் போயிட்டு பொழுதுபோக்குக்காக தான் போயிட்டு இருந்தது ஸ்கூலுக்கு. ஏன்னா அவளுக்கு சோஷியல் லீவ் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இல்லாட்டி ஸ்கூல்ன்றது பார்த்தீங்கன்னா அப்சர்வ் லீவ் இல்லை, வேற வழி இல்லை, வேற லீவ் வந்து லீவ் இல்லை. ஏன்னா நம்ம பசங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியறது இல்லை. ஏன்னா வெளில இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கு. ஒரு 8வது 9வது படிக்கிற பசங்களை இருக்கிற மெச்சூரிட்டி, என்ன மெச்சூரிட்டி, பிசிக்கல் மெச்சூரிட்டியோ இல்லை தேவையில்லாத விஷயங்கள் இருக்கிற மெச்சூரிட்டியோ இன்னைக்கு ஸ்டார்ட்லிங்காக இருக்குது, புரிஞ்சிக்க முடியாத அளவு இருக்குது. ஏன்னா சங்கம், ஏன்னா அசோசியேஷன் ப்ளஸ் ஆகாரம், நம்மளே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருந்தோம் சாப்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு வாங்கி. அப்போ எங்கேயும் இதுகளுக்கு சாப்பிட்டு புத்தியானது வரும், அதுக்கு மீறி வருதுன்னா அது பகவானுடைய கிருபை தான். நிஜமா சங்கம் அசோசியேஷன்லாம் ஏன் வருதுன்னா, விவேகானந்தன் வந்து ஒரு வாட்டி காட்டு வழியா போயிட்டு இருந்தாரா. போயிட்டு இருக்கச்சு ஒரு பெரிய குரங்கு ஒன்று குறுக்க வந்தது. அப்போ அவருக்கு ஏதோ சட்டன் கோவம் வந்தது. அப்போ அந்த குரங்கை முறைச்சி பார்த்துருக்காரு. முறைச்சி பார்த்த உடனே குரங்கும் என்ன பண்ணித்தான், உடனே அவரை பார்த்து அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துருக்கான். திடீர்னு ஒரு க்ஷணம் யோசிச்சாரா, ஏன் இந்த குரங்கு என்ன பார்த்து பிஹேவ் பண்ணுறதுன்னு யோசிச்சா, இவர் தான் அது காரணம். அந்த ரஜோகுணம் பாருங்க பார்வையிலேயே பரவி இருக்கு. ரோட்ல போய் நம்ம வண்டி நிறுத்தினா எதிரோ ஒருத்தர் நிறுத்துறான், நம்ம முறைக்க வச்சுங்க பசங்களா முறைக்கிறது கேட்பாங்க. நடத்து நீங்க முறைங்கோ உடனே அங்க ரியாக்ஷன் தான் முறைக்கிறேன். அப்போ நீங்க சிரிங்கோ அட்லீஸ்ட் சாந்தமாவது போவான், அவன் சிரிக்கிறானோ இல்லையோ ஒரு சாரி காட்டுங்கோ அட்லீஸ்ட் விட்டுட்டு போவான். நம்ம முறைக்கல அவன் ஆத்துக்குள்ள தான் ஆத்துக்குள்ளே இல்லையே வச்சுக்கலாம். ரோட்ல போய் முறைக்கிறான் அப்படின்னா திரும்பி முறைக்கிறான். ஏன்னா சில குணங்கள்லாம் பார்வையிலேயே அப்படி பரவுறது. அப்படி இந்த குரங்கு ஏண்டா அப்படி பார்த்ததுன்னு யோசிச்சார், உடனே தன்னை மாத்தினாராம். ஏன்னா அவன யோகி, இன்ஸ்டண்டா அந்த சாந்த குணத்துக்கு போனவனே அதுவும் அது வேலையை பார்த்துட்டு போயிருக்கான். யோக சாஸ்திரம் சொல்றது அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சன்னிதோ வைரத்தியாக. ஒருத்த அஹிம்சையிலேயே பிரதிஷ்டமா இருந்தான்னா தத் சன்னிதோ அவனுடைய விசினிட்டியில வைரம், வைரம்னா அந்த இடத்துல தமிழ் வைரம் இல்ல எனிமிச்சி வைரத்தியாக. நம்ம படிச்சதெல்லாம் கதை இல்லை, அதாவது நமக்கு யோகசாஸ்திரம் படிக்கிறது கதையா இருக்கும். ஸ்கூல்ல சின்ன வயசுல முனிவர் இருந்தார், ஆசிரமத்துல புலி இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தது, மானங்க உட்கார்ந்துருந்தது, பார்த்தா எப்படி நடக்கும், புலி மானம் அடிக்காதான்னு கேட்டா, முனிவருடைய ஆசிரமத்துல புலிக்கு அடிக்கணுன்ற எண்ணம் இருக்காது, மானுக்கு பயம் இருக்காது. ஏன்னா அஹிம்சா பிரதிஷ்டாயம், அஹிம்சையிலே பிரதிஷ்டிதமா இருக்கா என்ன கிடைக்கும் கேட்டா, அவளுடைய சந்நிதியில சண்டை போடுற இது வராது. யோகசாஸ்திரம்லாம் அவன் ரொம்ப ரொம்ப எஃபிகேஷியஸ், அந்த அளவுக்கு நம்ம வளர்த்துக்கணும். முதல்ல 42 ஐடியில் சொல்லுவாராம், அவருடைய சிவப்பிய பரிச்சாரகா சண்டை போட்டுண்டா என்ன சுவாமி இங்கே சண்டை போட்டுட்டு காலையில் வேலை அவனுக்கு கேட்டதை சொல்லுவானா, என்னுடைய தபஸ் போடல அப்படின்னு வரான். அவளை திட்ட மாட்டானா, என் நினைச்ச தபஸ் போடல, நான் தபஸ்வியாக இருந்தேனா இந்த மாதிரி இங்கே நடக்குமா அப்படின்னு கேட்பாரன். அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட ரொம்ப சாந்தி சாந்தமாக இருக்கிற அவர்கிட்ட போனால் நமக்கும் அந்த கொஞ்ச நேரத்துக்காவது இந்த சாந்த குணமானது அங்கே வந்துருக்கும். அப்போ குணங்கள்ல குணங்கள் இருக்கு, அவைகள் அன்னம் மூலமாக சங்கம் மூலமாகவும் பரவல். அதனால தான் அன்னம் ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம் அதுவும் முக்கியம். அதையும் சொல்லணும், எங்கே சாப்பிட்றோம். அஃப்கோர்ஸ் ஏன்னா வெளியில் நம்பரே பாருங்க, இன்னைக்கு தேதிக்கு என்ன மூலம் அதுவும் வாட்ஸ்அப் பண்ணுறா, உடனே வீடியோ போட்டுறா, இதில் இது கலக்கிறான் அதில் அது கலக்கிறான், எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. இப்போ யாரும் இப்போ வெளில சாப்பிட்டு குறைஞ்சி நடந்துச்சு, இப்போ என்ன இதில் அது கலக்கிறான் அதில் அது கலக்கிறான் இதில் அது கலக்கிறான். ஏன் முதலே நம்ம ஆற்றுல பண்ணி சாப்பிட்டுருக்கலாம், யாரும் இதில் கலக்கி விட்டா அப்பளத்தில் முட்டை சேர்க்கலாம். இப்போ வெளில வாங்குற அப்பளத்தில் முட்டை சேர்க்கலாம், என்ன சேர்ப்பா பொய்யோ மொய்யோ தெரியாது நமக்கு. இருந்தாலும் இட் இஸ் பாசிபிள், பிகாஸ் நம்ம கண்டுபிடிச்சு பண்ணுறதுல எல்லாருக்கும் லாபம் சம்பாதிக்கணும். எல்லாரோட குறிக்கோள் எண்ணங்கள்னா லாபம் சம்பாதிக்கிறது தான். அப்படி வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் ஃபேர் என்ன லவ் அண்ட் வார்னா அண்ட் பிசினஸ் ஆல்சோனா பிசினஸ் வந்துட்டியா எவ்ரிதிங் இஸ் ஃபேர் ஒன்றும் கால்பட எழுதி பண்ணது. அதனாலேயே இந்த வெளியில் சாப்பிட்றதுன்றத அட்லீஸ்ட் குறைச்சிக்கணும். நாள் கிழமை இப்படி படிப்படியா நம்ம குறைச்சிக்காதான் பசங்க குறைச்சிப்பாங்க. அது மாதிரி அப்ப உத்ரிக்க ரஜஸ் தமஸ்காக நீங்க போயிருக்கு. ரஜசும் தமசும் எப்பயும் மேலோங்கியே இருக்கு, ரஜசும் தமசும் எப்பயும் மேலோங்கியே இருக்கு. ஏன்னா அயக்ன சிஷ்ட பிரசாதத்தை சாட்டுன்னு வளர்ந்தா, அதாவது ஸ்ரீமத் பாகவதத்துல நாரதனை பத்திய கதை இருக்கு. அதாவது பகவத்கீதை கூட நம்ம கதைகளை சொன்னாதான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இல்லை, வெறும் நான் முடிச்சுட்டு போயிடலாம் 700 ஸ்லோகத்தை, ஆனா அது சுவாரஸ்யம் இருக்க. ஸ்ரீமத் பாகவதத்துல நாரதருடைய ஜென்மம் அதுல விசாரிக்கப்படுறது. நாரதருடைய அம்மா வந்து சில சாதுக்கள் வரைச்சு அவகிட்ட வேலை பார்த்துட்டு இருக்க, அவளுக்கு பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கறது இல்லை அவளுக்கு தேவையான காரியங்கள்லாம் பண்றதுன்னு. இப்போ இந்த நாரதர் சின்ன வயசு இருக்கச்சேவே அந்த சாதுக்களுடைய ஸ்பர்ஷம் பண்ணுறது, அவள் சாட்ட மிச்சத்தை அவர் சாப்பிட்றது, பிரசாதம் சீக்கிரம், அதனாலேயே அவருக்கு பக்தியெல்லாம் மேலோங்கி வளர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்க சிஸ்டம்னா அவள் சாட்டு கொடுத்தது இல்லை அவள் அனுபவித்து கொடுத்தது, இந்த மாதிரி அந்த சிஸ்டத்துக்கு அவ்வளவு இது இருக்குது, ஒரு வசதியான ஒரு வசதி மேன்மை இருக்குது. அப்படி இல்லாமல் அயக்ஞ சிஷ்ட அப்படின்னா இப்படிப்பட்ட நாமளே அனுபவிக்கணுன்றதுக்காக கடைக்கு போய் வாங்கி ஒன்று பண்ணி சாப்பிட்டா என்ன வளருதுன்னு கேட்டால் உத்ரிக்த ரஜஸ்தமஸ்தா, ரஜஸ்தமஸ்தா வளரும். ஆத்மாவலோகன விமுகத்தையா, என்ன ஆகும் இப்படின்னு கேட்டால், நல்லா தானே இருக்காவா அப்படின்னு கேட்டால், ஆத்மா அவலோகனத்துக்கு வளர போகவே முடியாது. எக்காலத்துலேயும் அவளுக்கு ஞானமானது உண்டாகவே உண்டாகாது. விஷய போக ஏகரத்தியும் பதத்தி, விஷயங்களையே அனுபவிச்சிருக்கணும் எண்ணமானது வந்துடுறது. அத ஞான யோகாதோ யதமான ஹாப்பி நிஷ்பல பிரயத்னத்தையா மோகம் பார்த்த சஜீவதி. வெறும ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான், அவளுக்கு சித்தியானது கிடைக்காது. மோகம், மோகம்னா வியர்த்தம், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பா அவ்வளவுதான். அப்படி பண்றதுனால அவளுக்கு தே வில் நாட் பி ஏபிள் டு கோ அப். ஏன்னா அஷ்டாங்க யோகம் வரைச்சு ஒன்று ஒரு லெவல், ஒரு லெவலுக்கு முதல்ல ஒரு லெவலை ஸ்திரம் பண்ணிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், அங்கே ஸ்திரம் பண்ணிட்டு அப்புறம் தான் அடுத்ததுக்கு போக முடியும். இங்கே நம்ம விட்டோம்னா திருப்பி துபால்னு கீழ் அவளுக்கு வர வேண்டியது தான். பிராணாயமம்லாம் பண்ணிட்டே இருக்கணும், நான் ஒரு ஒரு வருஷம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறுத்த முடியாது. ஏன்னா அது சித்திக்கிற வரைக்கும் பண்ணணும். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு லெவலில் இருக்குது, அதுக்கு நடுவில் நம்மளோட நிஷ்டம் போயிருக்குன்னா அப்போ அதுவும் போச்சு, திருப்பி மேலே ஆரம்பிக்க வேண்டியது அந்த மாதிரி. இப்போ அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தை எப்போ ஒருத்தன் கர்மா விடலான்றதுக்காக சொல்கிறார், அசாதன ஆயத்த ஆத்மதர்ஷனசிய முக்தத்தையேவ மகாயஜ்ஞாதி வர்ணாசிரமோஜித கர்மா கர்ம அனாரம்ப இத்தியாக. அத்வைதத்துக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ், முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, கர்மாவை விடுறதா வேணாமான்றது. கர்மா விடலாம் அப்படிங்கிறது அத்வைத பட்சம், கர்மாவை எப்பவுமே விடக்கூடாதுன்றது விசிஷ்டாத்வைத பட்சம். கர்மா விடத்து நம்ம ரைட் கிடையாது. ஏன்னா ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்கியான்னு பகவான் சொல்லிருக்கார், ஸ்ருதி ஸ்மிருதி என்னோட ஆக்ஞை, எஹ உள்ளங்கேதி எவன் வந்து அதை மீறுறானோ அவன் வைஷ்ணவனா இருந்தாலும் எனக்கு வந்து அப்ரியக அப்படிங்கிறது. என்ன சேதனா இருந்தா கூட எனக்கு என்னுடைய என்னை ஆணைய வந்து மீறக்கூடாதுன்னு தாத்பரியமா இருக்கு. அப்படி வரைச்சு ராமானுஜருடைய பட்சம் கேட்டா கர்மா வந்து எப்பயும் விடவே கூடாது, எக்காரணத்தை கொண்டு. அதனாலதான் கர்மயோகமே பண்ணுன்னு சொல்ல அப்படி சொல்லிச்சு. யார் கர்மா உள்ளான்னா முக்தாளுக்கு தான் கர்மா கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றதுக்காக தான் இந்த 17-18 ஸ்லோகம். ஏன் சொல்ல வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் முக்தகான்னு ஒரு கான்செப்ட் ஒத்துக்கிற அத்வைதத்துல, ஜீவன் முக்தா ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தின்னு கேட்டா லிபரேட்டட் ஈவன் ஒன் ஈவன் வென் ஒன் இஸ் அலைவ் அப்படி சொல்றதை விட, லிபரேட்டட் ஈவன் ஒன் இஸ் ஈவன் வென் ஒன் இஸ் எம்பாடிட் சரீரத்தில் இருக்கச்சேவே மோட்சம்னு கான்செப்ட் ஒத்துக்கிறா. அது விரோதம்னு கண்டிக்கிறா விசிஷ்டாத்வைதத்துல. சரீரத்தில் இருக்கான் அப்படின்னாலே கர்ம பந்தத்தில் இருக்கான்னு அர்த்தம். ஆத்திர ஒரு கால சேர்ந்து ஒரு கால வச்சுக்கவே முடியாது. முக்தன் அப்படின்னு சொன்னா சரீரத்திலிருந்து வியோகம் ஆயிருக்கணும். இல்ல பந்தன் சொன்னா மோக்ஷன்ற கான்செப்ட் இடமே கிடையாது. ஆனால் ஜீவன் முக்தன்ற கான்செப்ட் வந்து விசுத்தாதிக்கத்துல ஒத்துக்கொள்ளப்படாதது. சாங்கியத்துல ஒத்துக்கிறா அத்வைதத்துல ஒத்துக்கிறா ஜீவன் முக்தன். என்ன கஷ்டம் அப்படின்னா சங்கராச்சாரிய விசாரிக்கிறது சொல்றாரு ராஷ்யத்துல ஜீவன் முக்தன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஹேத்துமா இருக்காது. அவாவாலும் தெரிஞ்ச விஷயம் ஜீவன் முக்தன், அவளுக்கு தான் தெரியும் முக்தனா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்மளா பண்ண முடியும் பண்ண முடியாது ஜீவன் முக்தனா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனா சொல்லிக்கலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஜீவன் முக்தன் தான் வச்சுக்கலாம், நம்ம போய் அவளை ஏன் பண்ணனு கேட்கவும் முடியாது. ரொம்ப ட்ரிக்கியான ஒரு சிச்சுவேஷன் அது. ஆக ஜீவன் முக்தன் கான்செப்ட் வந்து விஸ்வாதத்தில் ஒத்துக்கிறது கிடையாது. இதுதான் பாசிபிள், பிகாஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா சரீரம் இருக்கிற வரைக்கும் ஜீவன் தசையில் இருக்கிற வரைக்கும் முக்தி கிடையாது. கேதா நதிக்கு போய் அந்த பக்கம் போனாதான் மோட்சமே. அது வரைக்கும் இருக்கக்கூடிய சத்துர்முக பிரம்மா வரைக்கும் எல்லாமே பந்தால் தான், எல்லாம் பத்தால் தான். பத்தாலா இருக்கிறதுனால அவளுக்கு மோட்சமானது கிடையாது. அதனால இதை வந்து இந்த ரெண்டு ஸ்லோகத்தை அந்த பரமா இன்டர்பிரட் பண்ற வெளில போய் புத்தகம் வாங்கி படிச்சேன் தான். ஆனா பாஷ்யகாரர் மதம் பிரகாரம் இந்த ரெண்டு ஸ்லோகமும் முக்தால் பரம், ஒருத்தன் பத்த தசையில் இருக்கிற வரைக்கும் யாவத் சரீரம் இருக்கிற வரைக்கும் கர்மாவை பண்ணிட்டு தான் அவரை விடக்கூடாது. அப்ப சொல்ற எத்து ஆத்மரத்திரேவ சார் ஆத்ம திருப்த மாணவ ஆத்மன்யே சந்துஷ்ட தச காரியம் நடிக்கதே. எவன் ஒருவன் யஹா தூ அப்படின்னா மேல இருக்கிறவனை காட்டிலும் வேறன்னு அர்த்தம். தூன்னு கூட என்ன அர்த்தம் கேட்டேன்னா இவனோ என்றால் அர்த்தம். எவன் எவன் கேட்டா இப்போ முன்னாடி சொன்ன பத்தனா இல்லாம ஆத்மரத்திரேவ சார் தன்னுடைய ஆத்மாவிலேயே ஆத்மனியேவ திருத்தனா இருக்கக்கூடிய இருக்கானோ சார் இருக்கானோ ஆத்ம திருப்த மாணவா எவன் ஒருவன் வந்து அப்படி இருக்கானோ ஆத்மனியேவ சந்துஷ்டா சத்திய காரியம்னு வித்தியதே. அவனுக்கு ஒரு காரியமும் கிடையாது, அவனுக்கு பண்ணதுக்கு ஒரு காரியமும் கிடையாது. எப்பன்னு கேட்டா டோட்டலி இன்வெர்ட், டோட்டலி இன்வெர்ட். ஞான யோகம் பண்ணச்சேவும் திஸ் இஸ் பாசிபிள். இப்ப ஞான யோகியா இருக்கா என்ன அர்த்தம், அப்படியே தியானத்துல ஆழ்ந்து போயிருக்கா வச்சுக்கோ. இப்ப சரீரம் மொத்த வச்சாதான் கர்மா பண்ண முடியும். முழுக்க தியானத்துல இருக்கா ஒரு சமாதியில இருக்கா வச்சிருந்தோம், அப்ப கர்மா பண்ண முடியாது. ஆனா சமாதி கலைஞ்சா என்ன பண்ண முடியும், கர்மா பண்ணிதான் ஆகணும். ஏன்னா சரீர தியானம் பண்ணதுக்கு கர்மா பண்ணிதான்ன்றது இவளுடைய ஆர்குமெண்ட். அதனால இது வந்து புல் அண்ட் புல் எப்ப கர்மா ஒருத்தனுக்கு அப்ளை ஆகாதுன்னு சொன்னா அது முக்த தசையில் தான். அதாவது முக்தி அடைகிற வரைக்கும் கர்மா பண்ணணும்னு தாத்பரியம் இங்க. சரியா, யஹது ஞான யோக கர்ம யோக சாதன நிரபேட்சஹ ஸ்வதயேவ ஆத்மரதிஹி ஆத்ம அபிமுகஹ ஆத்மனாயேவ திருப்தஹ. எவனொருவன் ஞான யோக கர்ம அபேட்சை இல்லாமல் ஆத்மாவிலேயே திருப்தனா இருக்கிறானோ, ந அன்னபானாதிபிஹி வெறும் சாப்பிடுறது படுகிறதுனால இல்லாம ஆத்ம வெதிரிக்தைஹி ஆத்மாவை காட்டிலும் வேற விஷயம் இருக்கு இல்லையா அதை கொண்டு திருப்தி அடையாம ஆத்மாவிலேயே ஆத்மனி ஏவக சந்துஷ்டஹ ந உத்யான ஸ்ரத் சந்தன கீத வாதித்த நிறுத்தியாதோ. இதெல்லாம் வெளி வியாபாரங்கள், தோட்டம், மாலை, சந்தனம், பாட்டு, தாளம், நிருத்தியம், டான்ஸ், இதெல்லாம் திருப்தி அடைகிறவா லோக, இதெல்லாம் திருப்தி அடைகிற சாமானியமான மக்கள். பட் ஆத்மாலே திருப்தியா அடையிறவன் வந்து இதெல்லாம் எதிர்பார்த்து அவன் திருப்தியானது ஏற்படுறதில்லை. தாரண போஷண போக்யாதிகம் சர்வம் ஆத்மா ஏவ எஸ்ய, எவனுக்கு தாரண போஷண போக்யாதிகம் எல்லாமே வந்து ஆத்மாதான். தரிசனம் இருக்கிறதுக்கு நரிஷ்மெண்ட்டும் அதே தான், ஸ்பெஷலும் அதே தான். எஸ்ய தஸ்ய ஆத்ம தர்சனாய கர்த்தவியம் வித்தியதே. அவனுக்கு திருப்பியும் ஆத்மாவை சாட்சாத்காரம் ஏன்னா இந்த கர்மெல்லாம் எதுக்கு விரிச்சிருக்குன்னு கேட்டா இந்த கர்மாவை விரிச்சுக்கிறதுக்கு காரணமே வந்து கிடையாதுன்னா ஆத்ம தர்சனத்துக்காக தான். பட் அவன் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆத்ம தர்சனம், அதனால இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தாத்பரியமா இருக்கு. ஸ்வதையேவ சர்வதா திருஷ்ட ஆத்மஸ்வரூபத்வாது. ஏன்னா அதுலயே ஊன்றி இருக்கிறதுனால இந்த கர்மாலாம் அவன் பண்ண வேண்டாம். அது இந்த சுவாரஸ்யம் என்ன கேட்டா, தாரண போஷண போக்யாதிகம் சர்வம் ஆத்மா ஏவன் இருக்கு. இது நம்மாழ்வார் ஒரு படி மேல, நம்ம ஜீவன் முக்தர் ஒத்துக்கிறது இல்ல. ஒருவேளை எங்கேயாவது அப்படி டேஞ்சன்ஷியலா ஒத்துக்கிறதா இருந்தா அது நம்மாழ்வாருக்கு அன்வயிக்கலாம். ஏன்னா உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் இல்லாம கண்ணன் ஒரு பாத்திரம் இருக்கு. உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். மூணு விதமான போக்கியங்கள் எல்லாம் கண்ணன் அப்படின்ற இது ரெண்டு விதமா இன்டர்பிரட் பண்ற. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். அப்ப சாப்பாடு ஒண்ணு இருக்கு, ஜலம் ஒண்ணு இருக்கு, வெற்றிலன் ஒண்ணு இருக்கு, கண்ணன் இருக்கா, இவைகள்ல கண்ணனை பாக்குறது. இன்னொரு இன்டர்பிரேஷன் கிடையாதுன்னா கண்ணனை முன்னாடி கொண்டது கண்ணன் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை. இப்படி பார்த்தேன்னா கண்ணன் தான் எல்லாமே. கண்ணன் தான் உண்ணும் சோறு, கண்ணன் தான் பருகு நீர், கண்ணன் தான் தின்னும் வெற்றிலை. இப்படி இருந்தவர் நம்மாழ்வார். லோகத்துல இப்படி இருக்கலாம் கிடைப்பா? எல்லாம் இருக்கு, எல்லாம் பகவான் கொடுத்தான், எல்லாம் பகவான் கொடுத்தா என்ஜாய் பண்றவா இருப்பா கண்டிப்பா. ஆனா பகவான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்றதா வெரி வெரி ரேர். அப்படிப்பட்ட கோஷ்டில் இருக்கக்கூடியவர் தான் நம்மாழ்வார். எதுக்கு நான் இப்ப பாத பாருங்க, தாரண போஷண போகியாதிகம் சர்வம் ஆத்மான்னு ஸ்வ ஆத்மா. ஆனா ஆழ்வாருக்கு எல்லாம் பகவான் தான். பகவானை விட்டு ஒரு திருவாய்மொழி எல்லாரும் வாசிக்கணும். அதாவது திருவாய்மொழி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பக்தி, வெறும் பக்தி மாத்திரம் இல்ல, ஞானத்தோடு கூடிய பக்தி. திருவாய்மொழிய தெரியாது, நீங்க முதல்ல சந்த படித்து படிக்க வரணும், அப்புறம் அர்த்தத்தை வந்து யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். அனுபவ கிரந்தம் அது. பக்தி எப்படி நம்ம தானா நமக்கு வளரும், வரும், பக்தி வராமல் போகாது கண்டிப்பா. அதுல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் அவர் கவர் பண்றாரு. இன்ஃபேக்ட் அஷ்டாங்க யோகத்தினுடைய சில அம்சங்களை அழகா அதுல பிரதிபாதனம் பண்ற. இந்த சமாதி நிலையில நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு, மேல போறது வர்றது திருப்பியும், இதெல்லாம் ஆழ்வாருடைய பாத்திரங்கள்ல பாக்கலாம். பகவான பார்த்துட்டேங்கிறார், திருப்பி விட்டு போயிட்டே அப்படிங்கிறார், திருப்பி ஒன்று அடையணும்னு துறை அதிகமாகுது, இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ். இதெல்லாம் யோகா தான் எல்லாமே. ஆனா திருவாய்மொழின்ற கிரந்தமானது கண்டிப்பா எல்லாரும் வாசிக்கணும். வைஷ்ணவால அது கிரந்த சதுஷ்டயம்னு வச்சிருக்கா காலக்ஷேபம் பண்றதுக்கு. அதுல பகவத் விஷயம், பகவத் விஷயம்னா திருவாய்மொழிக்கு இருக்கக்கூடிய வியாக்கியானம் தான் பகவத் விஷயம். அதை வந்து காலக்ஷேபம் பண்ணணும், சொல்லிக்கணும், யாரையாவது கண்டிப்பா சொல்லிக்கணும். அப்படி இருந்திருக்கார் ஆழ்வார். அதனால தான் அவருக்கு பிரபஞ்சன கூட்டஸ்தர்னு அவருக்கு ஒரு பெயர் உண்டு. சரியா? ஓகே. இப்ப அடுத்ததும் முக்தபரந்தான் ஸ்லோகம். நைவ கஸ்தி கிருத்தேனார்த்தோ ந அகிருத்தேனேஹ கஷ்டன அச்சாஸ்திரபூத்தேஷு கஷ்டித் அர்த்த விபாஷய ந ஏவ தஸ்ய கிருத்தேன அர்த்தஹ. அவனுக்கு ஒரு விஷயத்தை பண்ணி எதையோ சாதிக்கணும்னு கிடையாது. கிருத்தேன அர்த்தஹ அப்படின்னா இதை பண்ணி தான் இதை அடையணும்னு கிடையாது. ந அகிருத்தேன இஹ கஷ்டன. சரி, பண்ணாம போனா ஏதாவது இழப்பான்னு கேட்டா அதுவும் கிடையாது. நித்திய கர்மான்னு ஒன்று இருக்கு. நித்திய கர்மாவை என்ன கிடையாதுனா பண்ணா ஒன்றும் ஸ்பெஷல் ரிவார்ட்லாம் கிடையாது. பண்ணலனா பார்ப்போம், பிரத்யவாய பார்ப்போம். பண்ணா கிடையாது, பண்ணலனா பார்ப்போம். அது நித்திய கர்மா இருக்கு. இப்போ அது மாதிரி அவளுக்கு ஏதோ ஒன்று பண்ணி அடையணும்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. சரி, பண்ணலன்னு கேட்டால் பண்ணலைனாலும் ஒன்றும் தோஷம் கிடையாது அவளுக்கு. நச்ச அஸ்தி சப பூத்தியேஷு கஷ்டி கர்த்தவிய பாஸ்வைய. அவளுக்கு என்ன கிடையாது, எந்த விதமான ஒரு வியாபாரமும் எதையும் எடுத்துக்கணும் அவசியமே கிடையாது. அத்தையவ தசிய ஆத்ம தர்ஷனாய கிருத்தியன தத் சாதனேன ந அர்த்தா. இது எல்லாமே திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. இங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஆத்ம தர்ஷனத்துக்காக தான். அதாவது கீதையை எப்படி பாஷ்யக்காரர் இன்டர்பிரட் பண்றாருன்னா, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், கர்ம ஞான ரெண்டும் பக்தி யோகத்துக்கு அங்கம். இன்னும் பக்தி யோகத்துல சொல்ல ஆரம்பிக்கல, இப்ப கர்ம ஞானத்துல சொல்லிட்டு இருக்காரு. பட் அந்த கர்மயோக ஞான யோகத்துக்கே ஒரு பேசிக் வேண்டியிருக்கு, அதுதான் ஆத்ம ஞானம். நம்ம ஆத்மா பத்தி ஒரு தியேட்டிக்கல் நாலேஜ் இல்லாம, ஏன்னா பிராக்டிக்கல் நாலேஜ் எதிர்த்து வச்சுக்கலாம், அப்ப கர்மயோக ஞானம் பண்ண வேண்டாம், ஏன்னா பிராக்டிக்கலாவே அனுபவத்தை ஆயிடுது. அப்படி இல்ல, அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலா ஞானத்தை கெயின் பண்ணிட்டு பிரவர்த்திக்கணும். எதுக்கு பிரவர்த்திக்கணும்னா, அந்த தியரியை வந்து பிராக்டிக்கலா மாத்திக்கிறதுக்காக. இப்ப கெமிஸ்ட்ரி கிளாஸ் ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு அடுத்து லேபுக்கு போறாம இருக்கும். முதல்ல கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு H2O கத்துக்காம போய் நேரம் லேபுக்கு போன வச்சுக்கோ, ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல சொல்லணும், இது ஹைட்ரஜன், இது நைட்ரஜன், இது இருக்கு, இது இருக்குன்னு சொன்னா இந்த ஞானத்தை கொண்டுதான் போக முடியும். டாக்டர் அந்த எல்லாம் முதல்ல உங்களுக்கு அட்டாப்சி எல்லாம் பண்ணி முதல்ல பண்ணி சொல்லி கொடுத்துருவா முதல்ல. அப்புறம் தான் லைவ் பேசிட்டு இருப்பேன், நீங்க போய் எது பண்ண முடியும்? அது மாதிரி தியரின்றது ஒண்ணு, பிராக்டிக்கல்ன்றது ஒண்ணு. தியரிட்டிக்கலா தெரிஞ்சுக்காம பிராக்டிக்கலா போகவே முடியாது. அதனாலதான் முதல்ல நம்ம தியரி, தியரிட்டிக்கலா ஆத்மானா என்னது, அழியாத வஸ்து, சூக்ஷ்மமான வஸ்து, இதெல்லாம் சொன்னார். சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஞானத்தை வச்சுட்டு நான் பிரகிருதி இல்ல, பிரகிருதியை காரணம் வேறுபட்டவன்ற ஞானத்தை வச்சுட்டு தான் கர்மயோக ஞான யோகமானது பண்ண முடியும். எதுக்கு படுறதுன்னு கேட்டா, அந்த ஞானமானது எஸ்டாப்ளிஷ் ஆகும். எல்லாருக்கும் ஞானம் இருக்கு லோகத்துல. நீங்க ரோ பொதுவா லோகத்துல எல்லாரும் பேசி பாருங்களேன், யாராவது ஒருத்தரா நான் புத்தி சொல்லிட்டு போவா, ஒரு பூக்காரி புத்தி புத்தி சொல்லிட்டு போவா, ஒரு ஆட்டோக்காரன் கூட நல்ல புத்தி புத்தி சொல்றான். எல்லாருக்குமே சந்தர்ப்பத்தில் ஞானம் ஆனது வருது. ஆனா என்ன பிரச்சனைனா நிலைச்சி இருக்க மாட்டேங்கிறது. அது ஸ்திரமாகணும்னா கர்மயோகம் ஞானயோகம், ஞானயோகம் பண்ணாதான் ஸ்திரமாகும். அதுக்காக சொன்னார் அவனுக்கு ந கிஞ்சித் பிரயோஜனம் அக்ருதேன ஆத்ம தர்சன சாதனேன கச்சித் அனர்த்தஹ. அப்படி பண்ணினாலும் எந்த அனர்த்தமும் கிடையாது. அசாதனாயத்த ஆத்ம தர்சனத்வாது, சாதனத்தை அபேட்சிச்சு அவனோட ஆத்ம தர்சனம் இல்லை, அவன் ஏற்கனவே ஆத்ம தர்சனத்தை அடைஞ்சிட்டான். ஸ்வதையேவ ஆத்ம வெத்திரிக்த சகல அசித் வஸ்து விமுகஸ்ய அஸ்ய, ஸ்வாபாவிகமாவே அவன் பிரயத்தனப்பட வேண்டாம். இப்ப கர்மயோகம் பண்றனோ ஞான யோகம் பண்றனோ பிரயத்தனப்படணும். நான் வந்து விமுகனா இருக்கணும், விமுக விமுகன்னா பார்க்காம அட்ராக்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். பட் முக்தாருக்கு சுவாபாவிகமாகவே அவளுக்கு பிரகிருதி சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்டவனுக்கு சர்வேஷு பிரகிருதி பரிணாம விசேஷேஷு ஆகாஷாதிஷு பூதேஷு சகாரியேஷு ந கச்சித் பிரயோஜனத்தையா சாதனத்தையா வா வியபாசய. இந்த பிரகிருதியோட அவளுக்கு சம்பந்தமே கிடையாது எதுவும். அதனால எதுவும் வேண்டியதே இல்லை. இதை கொண்டு ஆக வேண்டிய காரியம் ஒன்றும் கிடையாது அவளுக்கு. விபாசையான ஸ்வீகரணம், ஸ்வீகாரம் பண்ண அவசியமே கிடையாது. எதக தத் விமுகீகரணாய சாதனாரம்பக சகி முக்த ஏவ. இதுக்காக இதெல்லாம் நான் வேற இது வேற அனுசந்தானம் பண்ணணும்னா சாதனத்தை ஆரம்பிக்கிறதுக்காக. வேற சவா வந்து சாத்தியத்தில் இருக்கா, அடைஞ்சிட்டா, அதனால அவளுக்கு தேவையில்லை அப்படின்னா. எஸ்மாத் அசாதனாயத்த ஆத்ம தர்சனஸ்ய ஏவ சாதனா பிரவிருத்தி, எஸ்மாச்ச சாதனே பிரவிருத்தஸ்யாபி சுஷகத்வாத் அப்ரமாதத்வாத் தந்தர்கத ஆத்ம யாத்தாத்ம அனுசந்தானத்வாத் ச ஞானயோகினாபி தேக யாத்ராயாக கர்மானுவிருத்தபேக்ஷத்வாத் ச கர்மயோக ஏவ ஆத்ம தர்சன நிவிருத்தௌ ஸ்ரேயான். ஸ்ரேயான் ஸ்ரேயான்னு மிகவும் சிறந்தது. எது? கர்மயோக ஏவ. ஏன்னா முதல்ல இந்த அத்தியாயத்தில் என்ன ஆரம்பம், அர்ஜுன் என்ன கேட்கிறான், ஜாமிஷ்ரேனே வாக்கியன்னு சொல்றான். ரொம்ப குழப்பற மாதிரி சொல்ற, ஏதாவது ஒண்ணு தெளிவா சொல்லுங்க. ஏன்னா கிருஷ்ணன் என்ன பண்ணார், ஞான யுகத்தையும் உபதேசம் பண்றார், கர்ம யுகத்தையும் உபதேசம் பண்றார். ஒரு இடத்துல கர்மாவை காட்டில ஞானம் வசத்தின்றார், ஒரு இடத்துல நியத்தம் கர்ம குருன்னு சொல்றார். அதனால சந்தேகம் வந்தது, நான் எதை பண்ணிட்டு அப்படின்னா. அதுக்காக நம்ம தெளிவுபடுத்துறார், கர்மயோகமும் இருக்கு ஞான யோகமும் இருக்கு. கர்மயோகமானது சில அதிகாரிகளுக்கு, ஞான யோகமானது சில அதிகாரிகளுக்கு. ஆனா ஞான யோகியோ கர்ம யோகியோ கர்மயோகம் தான் பெட்டர்னு டிடர்மின் பண்றேன். சரியா? ஏன் ஆத்ம தர்சன நிவர்த்தம் ஆத்ம சாட்சா பண்றதுக்கு கர்மயோகம் தான் சிறந்தது. ஏன்னு மேல சொன்னார், எஸ்மாத் அசாதனா என்ற ஆத்ம தர்சனஸ்யேவ சாதனா பிரவிருத்தி. ஏன்னா முக்தாளுக்கு தான் வந்து கர்மா கிடையாது. எஸ்மாச்ச சாதனே பிரவிருத்தஸ்ய அபி சுஷகத்வாத். அப்படி ஞான யோகியா இருந்தா கூட கர்மயோகம் பண்றது ஈஸி, ஏன்னா கன்ஃபியூஷன் கிடையாது. அதனாலையும் அப்ரமாதத்வாத்து குழப்பாமையும் இருக்கும். தந்தர்கத ஆத்ம யாத்தாத்து அனுசந்தானத்வாத்து ஞான யோகினா. ஏன்னா ஆத்ம ஞானமோ இந்த விஷயங்கள்லாம் கர்மயோகத்திலையும் அந்தர்பூதமா இருக்கு, உள்ளடங்கி இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலேயே ஞான யோகியா இருந்தா கூட கர்மயோகத்தையும் பண்ணலாம்னு விஷதமா சொல்றார். இப்ப திருப்பி அதை திருடீகரணம் பண்றார். தஸ்மாத் அசக்த சதுரம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ அசக்தோ ஹியாசரன் கர்ம பரம் ஆப்னோதி பூருஷஹ. தஸ்மாத் அசக்தஹ, அசக்தஹன்னு அர்த்தம் வேற, அசக்தஹன்னு அர்த்தம் வேற. அசக்தன்னா இயலாதவன் அர்த்தம், சக்தஹனா ஏபிள், அசக்தஹனா எபிலிட்டி இல்லாதவா, இனபிலிட்டி. ஆனா இங்க அசக்தஹ சக்த சக்தன் அட்டாச்மெண்ட், அசக்தஹனா அட்டாச்மெண்ட் இல்லாம அர்த்தம். therefore அசக்தஹ சததம், சததம்னா ஆல்வேஸ், எப்பையும் காரியம் கர்ம சமாச்சர, எப்பையும் கர்மயோகத்தையே பண்ணு. எதை காரியம் கர்மன்னா செய்யப்பட வேண்டிய கர்மன்னு அர்த்தம். ஏன்னா காரியம்னாலும் ஒர்க்கு, கர்மானாலும் ஒர்க்கு. இதுக்கு ரெண்டு பதம் போட்டுக்காருன்னு கேட்டா, காரியம் அப்படின்னா செய்யப்பட வேண்டியதுன்னு அர்த்தம், செய்யப்பட வேண்டிய கர்மா அப்படின்னா கர்மயோகம்னு அர்த்தம். சரியா சமாச்சர அசக்தி ஆச்சரன் கர்ம பரமாப்னோதி புருஷக. இந்த மாதிரி கர்மயோகம் பண்ணா பரமாத்மாவை அடையலாம், இல்ல உயர்ந்த இதை அடையலாம்னு போட்டுக்க. தஸ்மாத்து அசங்கபூர்வகம் காரியம் இத்தியேவ சத்ததம் யாவது ஆத்ம பிராப்தி கர்மையேவ சமாச்சர. ஸ்ட்ரெஸ் பண்ற யாவது ஆத்ம பிராப்தி, ஆத்மா ஆத்மாவை சாட்சா்காரம் பண்ற வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா. அசக்த காரியம் இது பக்ஷியமான அகர்த்திருத்துவ அனுசந்தான பூர்வகம் ச கர்ம அனுசரன்னு. இப்ப அசக்தான்னு சொல்லிட்டு இருக்காரு, ஆனா எப்படி அசக்தா சன்னு சொல்லல, அட்டாச்மெண்ட் எல்லாம் பண்ணுன்னு சொன்னார். ஆனா எப்படி அட்டாச்மெண்ட் எல்லாம் பண்றது? இப்போ நான் கடையில இப்ப நானே வாசிச்சிருந்திருக்கேன், வாசிக்கே நான் வாசிக்கிறேன் எண்ணம் இல்லாம இல்ல, நான் தான் வாசிக்கிறேன் எண்ணம் இருந்து இருக்கேன். அப்ப எப்படி அதை விடுறதுன்னு எப்படி சொல்ல போறாரு? ஒண்ணு சரீரம் இருக்கு, வாயினா பேசிட்டு தான் இருக்கும், அது படிக்கிறது விட்டுணும். இல்ல பகவான் என்ன வாசிக்க சொல்றாருன்னு வச்சு நினைச்சுக்கலாம். ஒரு மேலோட்டமா எக்ஸாம்பிள் இதெல்லாம் அப்படி நினைச்சுக்கலாம். அது பேர் சொல்ல போற அந்த கர்த்தத்துவத்தை பிரகிருத்தியில விட்டுட்டு பரமாத்மா கிட்ட விட்டுடு, நீ பண்ண நினைக்காது, ஆனா பண்ணணும். அதான் ரொம்ப ட்ரிக்கி இதுல. என்னன்னு கேட்டேன்னா, ஒரு என்ன சுவாமி இது கர்மயோகமா இருக்கு, பண்றேன்னு நினைக்க கூடாது, ஆனா பண்ணணும்னா எப்படி பண்றதுன்றார். அதுதான் கர்மயோகம், நான் பண்றேன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. சரி பண்ணாதானே என்ன வரப்போறது, நான் பண்ண வேலைன்னு சொல்லக்கூடாது, பண்ணிட்டு இருக்கணும். ரொம்ப சட்டில் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம். நமக்கு கர்த்தத்துவம் உண்டா கிடையாதா? கர்த்தத்துவம்னா ஏஜென்சி, ஏஜென்சி ஏஜென்சினா இண்டிபெண்டா இயங்கிறதுக்கு நமக்கு சக்தி இருக்கா இல்லையா, இது சிந்தனை பண்ணாதான் தெளிவு கிடைக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இண்டிபெண்டா ஒர்க் பண்ணலன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம யோசிச்சு பாருங்க, வாட் இஸ் டிரைவிங் அஸ்? இந்த ஏன் சொல்றேன்னா, நிறைய கன்ஃபியூஷன் லோகத்துல, எல்லாரும் இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் தேசிய ஐ வாண்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்க வரக்கூடிய விஷயங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. பட் இண்டிபெண்டன்ஸ் வாட்னு கேட்டு வச்சுக்கோ, அதில் வர தெரியல. இல்லை இல்லை நான் நினைக்கிறத நான் பண்ணுண்டா. சரி நீ நினைக்கிறியே, அதுக்கு என்ன பேசிஸ் கேட்டு பாருங்க. ஆரஞ்சு பார்த்தா நமக்குள்ளே ஓய்ந்து இருக்கக்கூடிய அஞ்ஞானம் காமம் இதெல்லாம் தான், அதுக்கு போய் டிபெண்டாக இருக்கிறது தயாராக இருக்கான். ஆனா சாஸ்திரத்துக்கோ இல்ல பெரியவாளுக்கோ டிபெண்டா இருக்கிறது தயாரா இல்ல, அதான் அஞ்ஞானம். இண்டிபெண்டன்ஸ் கிடையவே கிடையாது, மித்தது. எல்லாம் தான் போன போக்குல போனோம், அததான் இண்டிபெண்டன்ஸ் நினைச்சுட்டு இருக்கா. ஆனா நிறைய அனர்த்தமா இருந்துச்சு. இப்போ பீப்புள் டோன்ட் வாண்ட் டு கெட் மேரிட், பீப்புள் டோன்ட் வாண்ட் டு ரைஸ் கிட்ஸ். ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் போறது என்ன டிபெண்டன்சி அப்படின்னு, ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்க மாட்டேன் டிபெண்டன்சி போறது, இண்டிபெண்டன்ஸ் போறது. பட் வாட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் கேட்டா அதுக்கு தெரியல. கட்டுப்பாடு இல்லாம இருக்கு நினைக்கிறேன். எதுல இருந்து கட்டுப்பாடு இல்லாமன்னா, இஷ்டம் மனம் போன போக்குல மனத்துக்கு மனசுக்கு அடிமையா இருக்க தயாரா இருக்கும். ஆனா சாஸ்திரத்துக்கு அடிமையோ இல்ல பெரியவாளுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு யாருக்கும் தயாரா இருக்க தெரியல. ஏன்னா ஞானம் இல்ல. அப்ப கர்த்தத்துவம் இருக்கான்னு கேட்டா, நம்ம கர்த்தத்துவத்தை எக்ஸசைஸ் பண்றதே இல்ல. மனசு வேற, என்னால மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும் நினைச்சு கண்ட்ரோல் பண்ண முடியறதா பாருங்க, முடியல. மனசு நம்மளை இழுத்துட்டு போறது. அப்போ அப்ப எங்க ஏஜென்சி இருக்கு? ஏஜென்சி இல்ல ஆக்சுவலா. அதுக்கு ஒழுங்கா ஏஜென்சிய பெருமாள்கிட்ட போய் பரணியாசனம் பண்ணி, இனிமேல் நான் எனக்கு ஏஜென்ட் இல்ல. எப்படி அர்ஜுனன் சொன்னா, கார்பண்ய தோஷ பத சோதனம் நீ சொல்லி எனக்கு அந்த ரசத்துல சாரத்தையே பெருமாள் உட்கார்ந்து இருக்காரு. நம்ம பேசஞ்சரா ஜென்ம உட்காந்து போக வேண்டியதுதான். அதை விட்டு நான் ஓடுறேன் இல்ல இங்க போ அங்க போன்னு சொல்லிட்டு தான் வச்சு அனர்த்தம் தான். பொய் பிரவிறத்தே நமக்கின் பிரயாசை, பொய் அப்பிரவிறத்தே நமக்கின் பிரயாசின்னு வேதாந்தம் சொல்றாரு. பொய் பிரவிறத்தே, நீ பிரவிறத்தி நீ பிரவிறத்திக்கிறேன்னு சொன்னா நான் அது மேலே ஒன்று பண்ண வேண்டியது இல்லை, நீ பிரவிறத்திக்கலன்னு சொன்னா நான் ஒன்றும் பண்ண வேண்டியதும் இல்லை அப்படின்ட்டு. திருக்குறள் ஒன்று இருக்கு, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த புலிதரும். என்ன அர்த்தம்னு கேட்ட வச்சுக்கோ, தெய்வத்தால் ஆகாது, தெய்வம்னா சுவாமியால் முடியாதது, பகவான முடியாட்டி கூட அவர் நம்ம பண்ணலாம், எப்படி பண்ண முடியும்? அவருக்கு சங்கல்பம் உங்க பண்ணலன்னா நம்ம இங்க ஒண்ணும் பண்ணவே முடியாது. தகவல் இருந்தாலும் அதனால தெய்வம்ன்றது விதி, தெய்வம்னா விதி. இந்த ஜென்மத்துல உனக்கு இது விதிக்கல, அப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இருந்தாலும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தருன்றான். எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, ஒருத்தர் பிறப்பில் ரெண்டு கால் இல்ல, அவள் ரன்னிங் ஓட முடியுமா? ஓட முடியாது. ஆனா முயற்சி பண்ணி நீங்க ஆல்டிமேஷன்ல வச்சு ஓடுறா பாருங்க. அப்ப மெய் வருத்த கூலி தரும். அப்ப முயற்சி பண்ணி இந்த கால இந்த இந்த ஜென்மால உனக்கு ஓடுற இது கிடையாதுன்னு இருந்தா கூட எதையோ கஷ்டப்பட்டு ஆல்டிமேஷன்ல பிக்ஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு ஓடுறான் பாருங்க, அதுதான் அந்த முயற்சி. அதை சொல்ல வந்ததுதான் அந்த குரல் திருக்குறள தவிர தெய்வத்தால் ஆக வேண்டும்னா பகவானாலே முடியாது, நீ ட்ரை பண்ண நடக்கணும் எப்படி முடியும், இது அனர்த்தம். அதான் தொய் பிரவிறத்தே மமக்கும் பிரயாசை, தொய் அப்பிரவிறத்தே மமக்கும் பிரயாசைன்னு கேக்குற. நீ முடிவு பண்ணலன்னு சொன்னா சாங்ஷன் பண்ண முடியாதுன்னு ஓரமா வச்சாருனா என்ன தலைகை இருந்தாலும் சாங்ஷன் ஆகாது, அதான் அர்த்தம் அங்க. அதனால விதியை வெல்லலாம், விதியை எப்ப வெல்லலாம்னா நம்ம முதல்ல நம்ம யாரும் நம்ம ஏஜென்சி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த டிபெண்டன்ஸு இண்டிபெண்டன்ஸ் நமக்கு முதல்ல கிளாரிட்டி வரணும். இண்டிபெண்டன்ஸ்ன்றது மித்து, யாருமே எப்பயுமே இண்டிபெண்டே கிடையவே கிடையாது. எல்லாருமே எடுக்கணும்னு விஷயம் இருந்தா ஆகணும், இல்லைனா காம குரோதிகளுக்கு விஷயம் எடுக்க போறோம் அவ்வளவுதான். சாஸ்திரத்துக்கு வசப்படலாம், கர்மாவுக்கு வசப்பட வேண்டியதுதான் அந்த கர்மாவுக்கு. அதனால இந்த இது சொல்ல போற கிளியரா இருந்ததுல அந்த கர்த்தத்துவத்தை பிரகிருதி பண்றதுன்னு விட்டுடு. ஏன் பிரகிருதி பண்றதுன்னு கேட்டா இந்த கர்மாலாம் முன்னாடியே சொன்னோம் அவாவா வர்ணாசிரம தர்மங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. வர்ணாசிரம தர்மம் கேட்டா அவாவா குணங்களுக்கு ஏத்த மாதிரி. அப்ப குணங்கள் எதை சேர்ந்தது, பிரகிருத்தியை சேர்ந்தது. அப்ப அந்தந்த குணங்கள் அந்தந்த கர்மால பிரபலிக்கும். ரஜோகுணம் ஜாஸ்தியாக அவன் தண்டை போடுறதுதான் போவான் க்ஷத்ரியன். அப்ப குணம் தானே பிரபலிக்கிறது, அப்ப அந்த கர்த்தத்துவத்தை குணத்துல விட்டுடுங்கிறான். இல்ல அதை பிரேக் பண்ணி மேல போகணும்னு நினைக்கிறியா, அப்ப பரமாத்மா கிட்ட விட்டுடு. அந்த தாத்தத்துல சொல்லப்படுற அப்ப சொல்ற சத்மா அசக்த சத்தம்னு அந்த ஸ்லோகத்துக்கு தான் அர்த்தம் அது. அதனால இப்ப சொல்லிட்டார் அசக்த சன் கர்ம ஆச்சரன் சொல்லிட்டார். ஆனா பின்னாடி சொல்ல போறார் அந்த கர்த்தத்துவத்தை எங்க விடணும் சொல்ல போறார். உடனே உடனே எக்ஸாம்பிள் காட்டார் எதுவுமே. அதாவது பகவானே ரொம்ப மெக்னானிமஸ், நான் சொல்றேன் பண்ணு சொல்லவே இல்லை, பெரியவாளா அப்படிதான் சொல்றா, ஞானிகள்லாம் இப்படிதான் சொல்லுவார், ஞானிகள்லாம் இப்படிதான் நினைக்கிறா, நான் சொல்ற நினைச்சுக்காத. அப்ப எக்ஸாம்பிள் காட்டர் ஜனகாதையக இவாரு, நீ வந்து நீ ஏன்னா ஏன் ஜனகர் எடுத்துக்கிறார்னா அவரும் க்ஷத்ரியன், அழிஞ்சுள்ள க்ஷத்ரியன் ராஜ ரிஷி அப்படின்னு நத்திங்க சிந்தியா அவளுக்கு முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அவெல்லாம் யோக ஞான யோகத்துல இருக்கிறவா, இருந்தா கூட என்ன பண்ணாதா, கர்மாவை பண்ணிட்டு இருந்தார், கர்மயோகத்தை பண்ணிட்டு இருந்தார். கர்மணாயேவஹி சம்சித்திம் ஆஸ்திதாஹ ஜனகாதயஹ லோக சங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் தர்க்கமர்கசி. கர்மணாயேவ, கர்மணாயேவனா கர்மத்தினாலேயே கர்மயோகத்தினாலேயே சம்சித்திம், சம்சித்தின்னா ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட். யாரு ஜனகாதயஹ, ஜனகர் முதலியவர்கள் அவெல்லாம் த்ரூ கர்மா தே குட் அச்சீவ் அலாட். லோக சங்கிரஹ நேவாபி, இதுவும் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். லோக சங்கிரகம், லோக சங்கிரகம்னா இந்த சொசைட்டியே பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிபெண்டன்ட் அப்பான் அதர்ஸ். நம்ம வி லுக் ஃபார்வர்ட் ஆல்வேஸ், ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் அப்பான் சம்படி. ஒரு ரோல் மாடல் எதாவது எதிர்பார்க்குறோம், அவளை தான் நம்ம இருக்கணும். அப்ப இந்த லோக சங்கிரகம் கேட்டீங்கன்னா இந்த சொசைட்டியானது ஒரு இருக்குன்னு சொன்னா அதை யாரெல்லாம் லீட் பண்றாலோ அவெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவள் கேரக்டர்லாம் வச்சுருந்தோம் அக்கியர்களை உடனே ஃபாலோ பண்ண போறோம். ஆனால் லோக சங்கிரகம், அந்த லோக சங்கிரகத்துக்காக கைடன்ஸ் பண்ண வேர்ல்டு, அதுக்காகவாது என்ன பண்ணணும், சம்பஷ்யன்னு கருத்து மருகசி, யூ டிசர்வ் டு டூ கர்மயோகா. எதுக்காக அப்படின்னா டு கீப் த வேர்ல்டு இன் ஆர்டர். எதக ஞான யோகாதிகாரணக அப்படி கர்மயோக இவ ஆத்ம தர்ஷனே ஸ்ரேயான், அதேவகி ஜனகாதேக ராஜரிஷய ஞானினாம் அக்ரேசராக கர்மயோகேனவேவ சம்சித்தி மாசித்தாக ஆத்மானம் பிராப்தபந்தா. அவர்கள் வந்து ஆத்ம ஞானத்தை எப்படி அடைந்தார்கள், கர்மயோகத்தை பண்ணியே. அதெல்லாம் யாரு, ஞான யோகத்துக்கு அதிகாரம் இருந்தது அவர்களாம். ஜனகாதேக, ஜனகருடைய கதையை சொல்லிச்சு அவரோட குரு வந்து அவரை பரீட்சை பண்ணி பார்க்கிறார். அவரோட காலக்ஷேபம் ஆயிருந்திருக்கு. அப்ப இவர் எந்த அளவுக்கு ஞானத்துல ஊண்டி இருக்காருன்னு தெரியுதுக்கா கேட்கிற சொல்ற அதுலன்னு கிளாஸ் நடந்துட்டே இருக்கு. இங்க வச்சு வேடிக்கையா போன் வருது, அடுப்பு அணைக்காம போயிட்டு பால் பொங்கிட்டு சொல்ல வச்சுக்கலாம், வீடு ஓடுவோம் நம்ம ஐயோ அணைக்கிறதுக்காக. அப்ப ஜனகர்கிட்ட சொன்னாலா மித்துல பத்தி எரியுறது அப்படின்னா அவர் சலனமே பண்ணலையா. ஏன்னா இப்ப ஆத்ம ஞானத்துல இருக்காரு. இப்போ நான் என்னது அப்படின்ற எண்ணம்லாம் அங்கே நான் ராஜா இந்த மாதிரி போயிருக்கேன். அந்த அளவுக்கு ஞானத்திலே ஊண்டி இருக்காரு. அப்படி பரீட்சை பண்ணி பார்த்தாலும் இதெல்லாம் எரியல, இதனால சொல்லி பார்த்தா மித்திர பத்தி எரியுறது அப்படின்னா ஒரு சலனமும் இல்லை அவர்கிட்ட. அப்படி ஞானவான்கள் அப்படி இருந்தா கூட என்ன பண்ணார், கர்மயோகத்தையே ஆசிரித்தார். ஏவம் பிரதமம் முமுக்ஷோஹோ ஞானயோக அனகதையா கர்மயோகாதிகாரணா கர்மயோக ஏவ காரியா. அதனால ஒரு முமுக்ஷுக்கு ஞானயோகம் இருந்தா கூட ஞானயோகத்துல அருகத்தை இல்லாட்டி கர்மயோகம் தான் பண்ணணும். இத்தித்வா ஞானயோகாதிகாரணாபி ஞானயோகாது கர்மயோக ஏவ ஸ்ரேயானது சஹேத்துக்கம் முக்தம். அதனால ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன, ஞானயோகத்துக்கு அதிகாரம் இருந்தா கூட கர்மயோகம் தான் பண்ணணும். ராஜ ரிஷின்னு போட்டுட்டு இடத்துல ராஜ ரிஷின்னு என்ன அர்த்தம் கிடையாதுன்னா, ரிஷி ரிஷி ரிஷின்னு என்னன்னா மந்திர திரஷ்டான்னு பேர வாழ்க்கை. ரிஷயா மந்திர திரஷ்டாரான்னு சொல்லுவாங்க, மந்திரங்களை சாட்சா்காரம் பண்றது. அதாவது நமக்கு மந்திரங்கள் ரிஷிகள், அதாவது ரிஷிகளுக்கு கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க. புறக்கத்தையவே கடனோட புறக்கிறாங்க, பித்திருகளுக்கு கடன், ரிஷிகளுக்கு கடன். வேதத்தை அதீனம் பண்ணணும், வேதத்தை அதீனம் பண்ணாதான் அந்த கடன் போறது. ஏன்னா ரிஷிகள் தான் அந்த வேதத்தை என்ன பண்றா, மீட்டு தர, சாட்சா்கரிச்சு தரா நமக்கு மந்திரங்களை. அவ வந்து மந்திரத்தை எழுதல, பட் மந்திரத்தை சாட்சா்காரம் பண்ணி தர. தேசிகன் சொல்றார், அதீந்திரியார்த்த திரஷ்டாரக, அதீந்திரிய அர்த்த திரஷ்டாரக. திரஷ்டா திரஷ்டானா ஒன்று பெர்சீவ்னு அர்த்தம். இப்ப நம்மளா இந்திரியார்த்த திரஷ்டாரக, நமக்கு இருக்கக்கூடிய இந்திரியம் எதெல்லாம் பெர்சீவ் பண்ணுமோ அதை நம்ம பெர்சீவ் பண்ணலாம். ஆத்மாவை பெர்சீவ் பண்றது த்ரூ த சென்சஸ், பட் இந்திரியங்களால பெர்சீவ் பண்ண முடியாதத பெர்சீவ் பண்றவாதான் ரிஷிகள். அப்ப மந்திரங்கள்லாம் வச்சுருந்தோம், மந்திரங்கள்லாம் எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்கு. அது ஆனா என்ன நித்தியம், ஆனா அதை சாட்சா்காரம் பண்றதுக்கு ஒரு கெபாசிட்டி வேணும். அதை பெற்றவர்கள் தான் ரிஷிகள். அப்ப ராஜ ரிஷி யாரு, ஜனகன். லோக சங்கிரகம் பஷ்யன்னபி கர்மையே கர்த்தம் இருந்தசி. அதனால என்ன பண்ணணும், இந்த லோகத்தை உச்சீவனம் பண்ணணும், அதுக்காக நீ வந்து கர்ம யோகத்தையே ஃபாலோ பண்ணணும். முக்கியமான காரணத்தை கொடுத்தார் 21ல், எத்யது ஆச்சரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவேதரோ ஜனஹ சய பிரமாணம் கொடுத்தே லோகஹ தத் அனுவர்த்ததே. இதுக்கு ஒரு கதை சொன்னாதான் சுவாரஸ்யமாக எண்டு முடிய போறது, கதை சொன்னாதான் கொஞ்சம் பிரைட்டா போலாம். கதான கதிக்கோ லோகஹ லோக பாரமார்த்திக கங்கா சைகத லிங்கேன நஷ்டம் மே தாமிர மாதன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது கீதை இல்லை, கீத ஸ்லோகம் இல்லை, ஒரு சுவாரஸ்யமா எழுதினான். என்ன கிடையா, ஒரு பிக்ஷுக்கன் இருந்தான், ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறது தான் வச்சிருந்தோம், பிச்சை பிச்சை எடுத்து மட்டுக்க ஜீவிச்சுட்டு இருந்தான். ஒரு வெள்ளி ஒரு பாத்திரம், ஒரு பாத்திரத்தை பிச்சை போட்டா அழகா ஒரு செப்பு பாத்திரம், அதை வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அப்பப்ப கிடைக்கிற நாணயங்கள்லாம் இருக்கணும், அதெல்லாம் மட்டும் சேமிச்சுட்டு இருந்தான். சாப்பிட்டுட்டு எங்கேயோ படுத்து தூங்கிட்டு இருந்தான். இப்போ பாத்திரம் ரொம்ப இருக்கு, செப்பு பாத்திரம் ரொம்ப இருக்கு. விசாரம் வந்திருக்கு, நமக்கே பாருங்க, தெரியும் பேங்க்ல 1 லட்ச ரூபாய் போனஸ் வந்ததுன்னா என்ன பண்றது, பெரிய விசாரம் எப்படி செலவு பண்ணலாம், என்ன வாங்கலாம், எங்க போடலாம். அவனுக்கு விசாரம் என்ன, இப்ப பாத்திரத்துக்கு காசு இருக்க என்ன பண்றது யோசிச்சா. சரி நம்மளும் பிக்கே திரும்பிட்டு இருக்கோம், காசிக்கு போயிட்டுலாம், காசிக்கு போனா புண்ணியமான கிடைக்கும் சொல்ற, காசிக்கு போலாம்னா. இருந்தாலும் அவன் சுபாவத்தை மாட்டிக்க முடியாது, நடந்தே போனான் காசிக்கு, போற வழியில பிச்சை இருந்துட்டே போனான். சோ சொம்பு ஒன்று குறையவே இல்லை, காசிக்கு போயிட்டான். போனா பார்த்தா கங்கை ஓடுறது, பக்கத்துல விஸ்வநாதர் இருக்கார். சரி நம்ம சுவாமி தரிசனம் பண்ணலாம்னு நினைச்சிருந்தான். பார்த்தா தேகத்தை பார்த்தா ஒரே அழுக்கு, நம்மளால குளிக்கல. சரி வந்ததை வந்தோம், கங்கையில குளிப்போம், ரெண்டு பிரயோஜனம், உடம்பும் க்ளீன் ஆகும், புண்ணியமும் கிடைக்கும் சொல்லிட்டு முதல்ல கங்கைக்கு போய் பேத்தாமலான்னு கங்கைக்கு போனான். சொம்போடயே போனான். போனா இப்போ பிரச்சனை வந்துருக்கு, சொம்போட குளிக்க முடியாது, அதை எங்கேயாவது வைக்கணும். சரி மண்ணில் வச்சுட்டு போகலாமான்னு யோசிச்சா திரும்பி பார்த்தா ஜன நடமாட்டம் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா எடுத்து முடிய பிரச்சனைன்னா ஒரு குழி தோண்டி அதில் சொம்பை வச்சுட்டான், வச்சுட்டு திரும்பி போயிட்டான். திடீர்னு ஞாபகம் வந்தது, திரும்பி வரைக்கும் நதி தீர்த்தா மாட்டான், நதி எங்கே தள்ளி விட்டு அப்படியே அங்கங்கேயா போயிட்டான் வச்சுருக்கோம். எழுந்து கரைக்கு வந்தானே எங்கே வச்சான்னு தெரியாது இப்போ. ஆனால் திரும்பி வந்து அந்த சொம்பை புதைச்ச இடத்துல சின்ன சிவலிங்கம் ஒன்று பண்ணான். காசிக்கு வந்திருக்கோம், லிங்கத்தை பிடிச்சி வைப்பேன்னு சொல்லிட்டு சின்ன சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சான் அடையாளத்துக்காக. பிடிச்சி வச்சுட்டு திரும்பி பகவான் போயிட்டான். இவன் போனதை ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தான் அங்கேருந்து. அவன் எங்கேருந்து பார்த்தான்னா, இவன் சிவலிங்கம் பிடிக்கிறதுல மட்டும்தான் பார்த்தான். என்னடா அவன் சிவலிங்கத்தை பிடிக்கிறான், குளிக்க போறானே, அவன் ஊருக்கு புதுசு. சரி ஒருவேளை காசில வந்து இது ஒரு சம்பிரதாயம் போல இருக்கு, கங்கையில தீர்த்தா மாடத்தினால சிவலிங்கத்தை பிடிக்க முடியும். அவன் என்ன பண்ணா பக்கத்துலேயே அந்த சிவலிங்கத்தை பிடிச்சிட்டு அவனுக்கு குளிக்க போனான். இதே ஒன்றத்தன் பார்த்தான், அவன் வந்தான், அவன் ஒரு சிவலிங்கம். அவன் பெரிய பஸ் வந்தது, கைடு வந்தான். ஆனால் கைடு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தான். அவன் பார்த்தா இங்கே பாருங்க, இதுதான் காசியில் வந்து இது எல்லா சிவலிங்கம் பண்ணிக்கும் தான், ஒரு 100-150 சிவலிங்கம் ஆயிடுச்சு அந்த இடத்துல. நம்ம பிச்சைக்காரன் குளிச்சு எழுந்து பார்த்தா ஒரே சிவலிங்கமாக இருக்குது. சரி தோணலான்னு நினச்சான், சிவலிங்கம் பிடிச்சதுக்கே ரெண்டு பேர் பிடிச்சோன்னுதான். இப்ப பிடிச்சி வச்சா நான் தோண்ட ஆரம்பிச்சது 1000 பேர் என்ன தோடுறான்னு தோடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பார்த்தா ஒரு ஸ்லோகத்தை பண்ணா கொஞ்சம் வாஸ்தவன் கதானு கதிகோ லோக நான் லோக பாரமார்த்திக கங்கா தைக்கத்த லிங்கேன்னு நஷ்டமே தாமிர பாஜனம் தான். லோகம் இருக்கே ஒருத்தனுக்கு புத்தியே கிடையாது, அடுத்தவன் பண்றத யோசிக்காம பண்ணிட்டு இருப்பான். சரி அதனால என்ன ஆச்சுன்னா என்னோட பாத்திரம் போச்சு இப்ப அப்படின்னா செம்பு பாத்திரம் போச்சு இப்ப காசோட போச்சு அப்படின்னு சொன்னா ஸ்லோகம் சொல்லுவான். இது எதுக்கு இங்க சொல்ல வந்தன்னா லோகம் இருக்கு எல்லாம் அடுத்தவாள் எதிர்பார்த்துட்டு இருக்கு. தானா சுய புத்தி ரொம்ப கம்மி எல்லாருக்கும். சாஸ்திரம் உணவு சொல்லி எல்லாம் பண்ணுனா கூட அடுத்தவாள் தான் பார்த்துட்டு இருக்கும். ஏன்னா நமக்கு யாரு யாரு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ்னா அடுத்தவாள் தான். ரெண்டு சுவாமி வந்து ஒரு சாயங்கால நேரத்தில் மீட் பண்ணிட்டா ஒரு தீர்த்த இடம் வந்தது குளம் வந்தது வச்சுருந்தோம். சந்தியாவனம் டைம் ஆயிடுது. சந்தியாவனம் பண்ணா ரெண்டு பேரும் உட்காந்து சந்தியாவனம் பண்ணிட்டே இருக்கா, பண்றா பண்ணிட்டே இருக்கா. ரெண்டு பேரும் முடிச்ச பாடு இல்லை. இவர் அவரை பார்க்கறாரு, அவர் இவரை பார்க்கறாரு. ரெண்டு பேரும் சரி ஒருத்தருக்கு பொறுமை இழந்துட்டாரு. ஏன் சுவாமி முடிக்க அழியிருந்து கேட்டார். நீர் முடிப்பேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா அவர் ரெண்டு பேருக்கு என்னன்னா லேட்டா முடிச்சா கொஞ்சம் பிரஸ்டீஜ் இல்லை, நான் ரொம்ப நேரம் பண்ணேன் அப்படின்ட்டு. ஆனா இவர் தான் பண்றாரு, அவர் முடிப்பார் இவர் உட்காந்து, அவர் வந்து இவர் முடிப்பார் இருக்காண்டா. இது லோகத்துல நமக்கு நடக்கிற விஷயம் தான். இது ஒண்ணு நம்ம என்ன பண்றோம்னா அப்ப நம்மள யாராவது ஒருத்தர் ரோல் மாடலா வச்சுருந்தா அவ என்ன பண்றோமோ அதுதான் பண்ண. சாமானிய ஜனங்களை பாருங்க, சினிமா ஹீரோ ஒண்ணு பண்ணனா உடனே லட்சம் பேர் அதை ஃபாலோ பண்ற. கிருஷ்ணன் சொல்றாரு கவலைப்படுற இந்த லோகம் இருக்கு எது ஆச்சாரத்தை ஸ்ரேஷ்டா, ஒரு ஸ்டேஷனா இருக்கிறவன் இதெல்லாம் பண்ண எதெல்லாம் பண்றானோ தத்ததேவ இதரஹா ஜனஹா, மிச்ச பேர் இருக்கா பாருங்க அதுதான் பண்ணும். அதனால ஆச்சாரியர்கள் ரொம்ப ஜாகிரதையா இருப்பா. பயந்துலே டே வேணாண்டா நான் அப்புறம் நியூஸ்ல வந்துருடா அதுல போட்டுருவாண்டான்னு அதுவும் பண்ண மாட்டான். ஏன்னா அவரே பண்ணியாச்சு நம்மளும் பண்ணலாம்னு ரெடியா இருக்கா பண்றதுக்கு. ஏன்னா விமானம் எஸ்கேப் மெக்கானிசம். அதனால எத்தியது ஆச்சாரதி ஸ்ரேஷ்டா, எதை எதெல்லாம் ஒரு ஸ்ரேஷ்டன் ஆச்சரிக்கின்றானோ தத்ததேவ இதரஹா ஜனஹா, அதையே வித்தனம் பண்ணுவோம். செயற் பிரமாணம் குறித்து லோகா தத்தனு வர்த்தது. அவன் என்ன பண்றான், எந்தெந்த கர்மாவெல்லாம் அங்கபூதமான கர்மாவை பண்றானோ லோகம் வந்து ஜஸ்ட் அதை அப்படியே ஃபாலோ பண்றது. ஸ்ரேஷ்டா, ஸ்ரேஷ்டம்னா யார் இப்போ? கிருஷ்ண சாஸ்திர ஞாத்ருதையா அனுஷ்டாதிருத்தையாச்ச பிரதிதா. ரொம்ப முக்கியம், இதுவும் இந்த காலத்துக்கு சொல்ல வேண்டியது. என்ன சொல்லியிருக்கோம் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், ஆச்சாரியன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேற. ஆச்சினோக்கு சாஸ்திரார்த்தான் ஸ்வயம் ஆச்சாரத்தேன்னு இருக்கு. விரும்ப புத்தகத்தெல்லாம் பார்த்து வந்து லெக்சர் கொடுக்குறா மட்டும் ஆச்சாரியம் இல்லை. இது இங்க இருக்கு, இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கன்னு சொல்றது ஆச்சாரம் கிடையாது. ஸ்வயம் ஆச்சாரத்தை தாத முதல்ல ஆச்சாரம் பண்ணணும். தாம் பண்ணிட்டு சிஷியாலையும் பண்ண வைக்கணும், அதுதான் முக்கியம். அவர் தான் ஆச்சாரியம். அதனால நம்மளா கொண்டு யாரையும் ஆச்சாரம் ஆக்க முடியாது, அவளுக்கு அந்த யோகியத்தை இருக்கணும். அதனால போட்டார் கிருஷ்ண சாஸ்திர ஞாத்ருதையா அனுஷ்டாதிருத்தையாச்ச. வெறும் ஞானம் மட்டும் போறாது, அனுஷ்டானம் இருக்கணும். ஞானம் அனுஷ்டானம் ரெண்டும் இருக்கணும். பிரதிதா பிரதிதா ஃபேமஸ், ஸ்ரேஷ்டான இப்போ ஞானத்தினாலையும் ஆச்சாரத்தினாலையும் பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் எத் எத் ஆச்சரதி, ஆச்சரதி ஆச்சரத்துனா காண்டக்ட், இதெல்லாம் பண்றாலோ இதெல்லாம் பண்றாலோ தத்ததேவ அகிருஷ்ணவித் ஜனஹா அப்படி ஆச்சரதி. அகிருஷ்ணவித்னா முட்டாள்னு அர்த்தம் இல்லை, பூர்த்தியா தெரிஞ்சுக்காத, பூர்த்தியா தெரிஞ்சுக்காத வாளுக்கு இன்கம்ப்ளீட் நாலேஜ் தான் அகிருஷ்ண விது. அவ என்ன பண்றா ஆச்சரதி, அதே ஃபாலோ பண்றா. அனுஷ்டியமான கர்ம ஸ்ரேஷ்டா எத் பிரமாணம் எதங்கயுக்தம் அனுதிஷ்டதி தடங்கயுக்தம் ஏவ அகிருஷ்ணவித் லோகா அப்படி அனுதிஷ்டதி. அப்ப இந்த பண்ண வேண்டிய கர்மாவை அந்தந்த அங்கங்களோட சேர்த்து பண்றது. ஏன்னா எந்த ஒரு கர்மாவா இருந்தாலும் அதுக்கு அங்கங்கள் உண்டு, அப்படி அந்த அங்கங்களோட சேர்த்து பண்றவா பெரியவா அதையே ஃபாலோ பண்ணி இவனும் பண்ணிட்டு இருக்கான். அதை பண்ணா இதுவும் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கான். அத லோகரக்ஷார்த்தம் சிஷ்டமையா பிரதிதேன சிரேஷ்டேன, லோகரக்ஷார்த்தம் இந்த லோகத்தை ரக்ஷணம் பண்றதுக்காக சிஷ்டதையா சிஷ்டால் சிஷ்டால் அப்படின்னாலே சிஷ்டால் அப்படின்னாலே ஆச்சார ஆச்சாரத்தை விடாதவா, ஆச்சார அனுஷ்டானத்தை விடாம பரமசிஷ்டால்னு பேரவாளுக்கு எந்த தர்மசாஸ்திரத்துல எந்த லோபமும் வராம அனுசந்தானம் பண்றவா அப்படிப்பட்டவா. பிரதிதேன சிரேஷ்டேன ஸ்வர்ணாசிரம உச்சிதம் கர்ம சகலம் சர்வதா அனுஷ்டேயன். ஸ்வர்ணாசிரம உச்சிதம் அவ என்ன பண்ணணும், எப்பயுமே சம் பாயிண்ட் ஆஃப் சேஜ் அவளுக்கு நம்ம ஞான யோகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு தோணலாம் கூட கர்மயோகத்தை பண்ணணும். ஏன்னா இவா எதுக்கு சும்மா இருக்கான்னு அவளை தெரியாது, அவன் சும்மா இருக்கிறத மட்டும்தான் பார்ப்பான், அவரே பண்ணலப்பா. இதுக்கு ரீசன் லோகம் பார்க்காது, அதனால எதுக்கு அவன் பண்ண நாளைக்கு பண்ணது, அவர் பண்ணல நானும் பண்ணல. இந்த காலத்து பசங்க இருக்கு பாருங்க, நம்ம எங்கேயும் போவானா, அப்பா பண்ணாதான் பையன் பண்றது, அம்மா பண்ணதா நீ பண்ண, நீ பண்ணியான்னு கேக்குறது உடனே. அதனால ஆத்திலயே நம்ம ஆரம்பிக்கணும், முதல்ல நம்ம பசங்க ஏதாவது பண்ண சொல்றதா இருந்தா நம்ம முதல்ல பண்ணணும். நம்ம பண்ணாதான் அவளை வந்து நம்ம பண்ண வைக்க முடியும். அந்நியதா லோக நாச ஜனிதம் பாபம் ஞான யோகா தபி ஏனம் தச்சாவையே. லோக நாச ஜனிதம்னா லோகத்துக்கு நாசம் ஏற்படுத்து இவா காரணமா இருக்கா, ஏன் இவா பண்ணாததுனால அவளும் பண்ணாம இருக்கா, இல்ல இவ அவனை தப்பா பண்ணதால அவளும் பண்ணிட்டு இருக்கா. அதனால என்னாச்சுன்னா அந்த பாபமானது ஞான யோகா தபி ஏனம் தச்சாவையே, ஞான யோகம் தள்ளிடுறது அவளுக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்து வச்சிருந்தோம், இந்த செல்ஃப் ஸ்டைல்டு கார்மெண்ட் நிறைய பேர் இருக்கா, செல்ஃப் ஸ்டைல்டு கார்மெண்ட் இருக்கா, செல்ஃப் ஸ்டைல்டு ஆச்சாரியாஸ் இருக்கா, சம்பிரதாயத்துக்குள்ள வெளில பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு கஷ்டத்தில் இருக்கா, கூண்டு கணக்க தெரியும். ஏன் கிட்ட வச்சிருந்தோம் இந்த மாதிரி எப்படியோ போனாமலாம் அவாலே சில எல்லாம் நிர்ணயம் பண்ணிட்டு சில எல்லாம் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது. தட் இஸ் டைம் அண்ட் அகைன் வி ஹாவ் டு கீப் சேயிங் we don't have any need to go outside the sampradaya. The sampradayathukulliye aacharyalna alaga and paramparayila edhayum vidama pannidu varu irukka. Idha daanam enge povanum avasiyame illa, pogavum koodadhu. Ena velila irukkava endalavu shishtalam ku theriyadhu, endalavu ava enna parampara namakku theriyadhu. Adhanaala it is always customary to seek namak enna ponumo sampradayathukulliye irukka அவளைதான் மடங்கி நம்ம தெரிஞ்சுக்கணும். தவிர யாரோ ஏதோ சொல்றாங்களா போய் நம்ம மாதிரி கேட்டு உட்காரக்கூடாது, போகவும் கூடாது. இத்தனை தேவதையும் சரி, இத்தனை ஆச்சாரியும் சரி, நம்ம தேவையில்லை. அவகிட்ட அவ்வளோ பேர் ஃபாலோ வச்சிருக்கா அப்படின்னா அது இருந்துட்டு போற அவளுடைய ஒரு இது, நமக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே இங்க இருக்கு. பட் நம்ம பிரயத்தனம் பண்ணணும், அதாவது சுகமா ஞானத்தை சம்பாதிக்க முடியாது. வேறு சொல்ல போற சத்தாவான் லபத்தே ஞானம், ஞானத்தை அடையணும்னா அதுக்கு உண்டான நம்ம பிரயத்தனம் பட்டா தான் நமக்கு அது கிடைக்கும். அப்ரோச்சபிலிட்டி இல்ல போல வரல அதனால வெளில போறேன்னா போகக்கூடாது. எவ்ரி ஸ்டூடெண்ட் வென் ஹீ அட்டைன்ஸ் தி ரைட் டைம் ஹீ ஃபைண்ட்ஸ் எ டீச்சர். ஆட்டோமேட்டிக்கா டீச்சர் அங்க வருவார். அதே மாதிரி டீச்சரா இருக்கவன் ஸ்டூடெண்ட் போவானா, ஸ்டூடெண்ட் வருவா தெரியல. ரெண்டு பேரும் இதுல ரிசர்வெண்டா இருக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் அவசியமே இல்லை. டீச்சரா இருக்கவா ஸ்டூடெண்டா இருக்கவாலும் அந்த யோகியத்தை சம்பாதிச்சிட்டோம்னா எ டீச்சர் அப்பியர்ஸ். இது அனுபவம், அனுபவத்தில் தான் அது கிடைக்கும். அதனால் வெளியில் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ 22-23 தன்னை பற்றி சொல்லப்படுற, நான் ஏன் பண்ணுறேன்னு சொல்லப்படுறது. இது அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம், 22-23. எனக்கு சரி, இப்போ ஜனக்காரர்கள்லாம் சொன்னார், இப்போ ஜனக்காரர்கள்லாம் வந்து அவளும் நம்ம லிபரேஷன் அடைய வேண்டியது, இந்த மோட்சம் அடைய வேண்டியது, அதுக்காக பண்ணார். ஆனால் நானே பண்ணுறேன், இப்ப எனக்கு எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப ரூல் மேக்கர் ஆனா ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. இருந்தாலும் நானும் பண்றேன், ஏன்னா என்னையும் அதுவே பார்த்துட்டே இருக்கான் அப்படிங்கிறது. அந்த காலத்திலேயே நான் ஒண்ணு பண்ணாம போயிட்டேன்னா உடனே நியூஸ்ல வந்து கிருஷ்ணர் பண்ணலன்னு. அது மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, நானும் நம்மே பார்த்த அஸ்து கர்த்தவியம், பார்த்த எனக்கு ஒண்ணுமே கிடையாது, கர்த்தவியமே கிடையாது. இருந்தாலும் பயந்து மணிக்கு இருக்கேன் இல்லையே, நான் லோகம் பார்த்துட்டே இருக்கு. ஆனால் மேலே போக போக ரொம்ப கஷ்டம், அங்கே இருக்கிறது ரொம்ப சௌரியம். மேலே போக போக இது அந்த ஃபோக்கஸ் அதாவது நிறைய பேர் டக்குன்னு ஃபேமஸ் ஆறா உடனே எல்லாம் போயிடுறது. ஏன்னா லோகம் நிறைய அப்சர்வ் பண்ணுறது அவளை, உடனே ஒரு சலிப்பு ஏற்பட்டுருது. ஒருத்தர் ரொம்ப நாளாக சொல்கிறான்னு போய் 10 லட்சம் கேட்ட உடனே சலிப்பு ஏற்பட்டுறது. ஏன்னா அப்போதான் கிட்டக்கு போக போக நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அப்போ உடனே அதனால மேலே மேலே போக போக ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேசுறது நடக்கிறது எல்லாமே வெளி கேட்கணும். அதனால 22-23 அதை சொல்ல போறார், 24 அதை சொல்ல போறார். அப்புறம் ஒரு 10 ஸ்லோகத்துல திருப்பி அதெல்லாம் ஒரு விஷதமா அந்த கர்த்தத்தை சொல்ல போறார். குணங்கள் தான் கர்த்தா சில விஷயங்களுக்கு, அந்த குணங்கள் தானே அதுக்கு கர்த்தத்துவம் ஒண்ணுன்னு கேட்டா குணங்களுக்கு தானே கர்த்தத்துவம் ஒண்ணுன்னு சொல்லிட்டா சுவாபாவிகமா அது சாங்கியமா போயிடும். ஏன்னா சாங்கியம் தான் சொல்லிட்டு இருக்கான், குணம் தான் கர்த்தா. சாங்கியோட மதத்துல ஆத்மாவானது வெறும் திரஷ்டா, போக்தா உண்டு. ஏன்னா பிரகிருதி குழந்தை கொடுக்கறதே ரசிக்கலாம்னு சொல்றான், ஆனா அவனுக்கு கர்த்தத்துவம் கிடையாது, கர்த்தத்துவம் கிடையாது. சாங்கிய மதம் பிரகாரம் ஜீவாத்மா கர்த்தத்துவம் கிடையாது, குணங்கள் தானா பிரவர்த்திக்கிறதுன்னு அவன் சொல்றான். ஆனா இங்க சொல்ல போற குணங்கள் தானா பிரவர்த்திக்கல, இவரோட ஆணையினால பிரகிருத்தியான பிரவர்த்திக்கிறது சொல்ல போற சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தோட கடைசியில நமக்கு முக்கியம் ரொம்ப தேவையான விஷயங்கள்லாம் அங்க இருக்கு. அர்ஜுனன் கேட்க போறான், எதனால வந்து ஜனங்களால இப்ப இந்த சொன்ன மார்க்கத்துல போக முடியல அப்படின்னு கேட்டா எது தடுக்கிறதுன்னு கேட்டா அதுக்கு சொல்லப்படுறது காம குரோதம் சொல்லப்படுறதுல கடைசியில அதை மேற்கொண்டு வர கிளாஸ்ல பார்க்கலாம். ாய கல்யாணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.